श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्य वर्यो मे सन्निधत्तां सदा कृति ज्ञानानंदमयं देवं निर्मलस्फटिकाकृतिं आधारं सर्वविद्यानां भयग्रीवं उपास्महे रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम्भुजयुग्मरुग्मव्यामोहतस्तधितराणि प्रणाय मे मे अस्मद्गुरोर्भगवतोऽस्त्यदयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये यत्पदाम्भोरुहध्यानविध्वस्ता शेषकल्मषः वस्तुतामुपयातोऽहं व्यामुनेयं नमामि तम् अथ पञ्चदशोऽध्यायः पञ्चदशोऽध्यायः श्रीभगवानुवाच ऊर्ध्वमूलं मदशाखम् अश्वत्थं प्राहुरव्ययम् छन्दांसि यस्य पर्णानि यस्तं वेद स वेदवित् अधश्चोध्वं प्रसृतास्तस्य शाखाः गुणप्रवृद्धा विषयप्रबालाः अधश्च मूलान्यनुसन्ततानि कर्मानुबन्धीनि मनुष्यलोके न रूपमस्येह तथोपलभ्यते नान्तो न चादिर्न च संप्रतिष्ठा अश्वत्थमेनं सुविरूढमूलम् असङ्गशस्त्रेण दृढेन चित्वा ततः पदं तत्परिमार्गितव्यम् यस्मिन् गतान् निवर्तन्ति भूयः तमेव चाद्यं पुरुषं प्रपद्ये यतः प्रवृत्तिः प्रसृता पुराणी निर्माणमोहाजितसङ्गदोषाः अध्यात्मनित्या विनिवृत्तकामाः द्वन्द्वैर्विमुक्तात् सुखदुःखसंज्ञैः गच्छन्त्यमूढा पदमव्ययं तत् न तद्भासयते सूर्यः न तद्भासयते सूर्य నశశాంకో నపావకః యత్కత్వా న నివర్తంతే తద్ధామ పరమం మమ. మమైవాంశో జీవలోకే జీవభూతః సనాతనః. మనశ్షష్ఠానీంద్రియాణి ప్రకృతిస్థాని కర్షతి శరీరం యదవాప్నోతి యచ్చాప్యుక్రామతి ఈశ్వరః. గృహీత్వైతాని సంయాతి వాయుర్గంధాని వాషయాత్. శ్రోత్రం చక్షుస్పర్శనం చ సనం ధ్యానమేవ చ అధిష్ఠాయ మనశ్చాయం. క్షయానుపసేవతే ఉత్క్రామంతం స్థితం వాపి భుంజానం వాగుణాన్వితం. విమూఢానాను పశ్యంతి పశ్యంతి జ్ఞానచక్షుషః. சரி, நம்ம வந்து இப்போ 15வது சாப்டர்ல இருக்கோம். இந்த 15வது சாப்டர் என்னன்னு கேட்டா 13வது சாப்டர்ல ஒரு பிரீஃப் இன்ட்ரடக்ஷன். 13வதுல க்ஷேத்ர க்ஷேத்ரஜ்ஞ யோகான்னு சொல்லிட்டு க்ஷேத்ரம்னா என்ன க்ஷேத்ரஜ்ஞன்னா என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணார். க்ஷேத்ரம்னா அந்த சரீரம், பேசிக்கலி க்ஷேத்ரஜ்ஞன்னா அந்த சரீரத்தில் இருக்கக்கூடிய ஜீவாத்மா. அந்தந்த சரீரத்தில் அந்தந்த ஒரு ஜீவாத்மா இருக்கான். ஸோ நிறைய க்ஷேத்திரங்கள், நிறைய க்ஷேத்ரஜர்கள். அதனாலேயே ஃப்ளூயாரிட்டி இருக்கு. அத்வைத்தம்னு ஒன்று கிடையாது. இது வந்து நிறைய ஜீவராசிகள் ஏகமாக இருக்கு. ஒரே ஜீவன், ஒரே பிரம்மன் அப்படிலாம் கிடையாது, நிறைய பேர் இருக்கான்னு தாத்பரியமாச்சு. அப்போ அவளுடைய சொரூபத்தை சொன்னார் அந்த 13வது அத்தியாயத்தில் சொல்லிட்டு, எப்படி குணம்தான் வந்து இந்த குணத்தினுடைய சேர்க்கை தான் வந்து பந்தத்துக்கு காரணமாக இருக்குது. பந்தத்துக்கு காரணமாக இருக்குன்னா அந்த தெய்வ மனுஷிய இத்தியாதி சரீரங்கள்லாம் கிடைக்கிறதுன்னு சொன்னார். 14வதுல வந்து எப்படி இந்த சேர்க்கை ஏற்படுறது, குணத்துக்கு குணத்தினோட ஒரு அசோசியேஷன் எப்படி ஏற்படுறதுன்றதுக்கு நான் தான் அதை பண்ணுறேன்னு சாதிச்சேன். பகவதா ஏவ கதா, பகவானாலேயே செய்யப்பட்டது இந்த சேர்க்கை. இன்னொன்று காரிய காரண உபயாவஸ்தான் இருக்கு. பிரளயத்தும் போதும் சரி, இல்லை சிருஷ்டி போதும் சரி, எப்பயா இருந்தாலும் அந்த ஜீவாத்மா அந்த குணங்களை விட்டு பிரியாம, அதாவது குணத்துக்கு ஆசிரியமா இருக்கிற பிரகிருதி சரீரத்தை விட்டு பிரியாம இருந்துட்டு இருக்குன்னு சொன்னார். இப்ப இந்த 15வது வந்து பகவானை வந்து 14லயே ஒன்று சொன்னார். இப்ப எப்ப விடுதலை, விடுதலை எப்ப கிடைக்கும் கேட்டால் பகவான் ஆசிரியக்காம இந்த குணங்கள் இருந்து விடுதலை கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப பஜனியேச பகவதா, அப்படி நாம சேவிக்க வேண்டிய அல்லது உபாசிக்க வேண்டிய பகவானுடைய அவன் எப்படிப்பட்டவன் கேட்டா, கஷராசராத்மக பத்த முக்த விபூதி யுக்தசிய. இந்த பத்தன் முக்தன் இவாள்லாம் கடந்து இருக்கக்கூடிய அல்லது அந்த உபய விபூதியை உடைய விபூதி பூதாத்து க்ஷராட்சர புருஷ துவயாத்து நிகிலஹேய பிரத்தினைக்கு கல்யாணிக்கு தானதையா. இப்படி அனைத்து விதமான இந்த க்ஷரம் என்ன அக்ஷரம் என்ன இந்த புருஷர்களை காட்டிலும், அதாவது பத்தர்கள் முக்தர்கள் நித்தர்களையும் வச்சுக்கலாம், இவாளை காட்டிலும் விலட்சணமா இருக்கான். விலட்சணமா இருக்கான்னா வந்து டிஸ்டிங்டா இருக்கான், தனியா இருக்கான். இவாளை காட்டிலும் வேறாவும் இருக்கான். அது எப்படின்னு கேட்டா பிரச்சனைக்கு கல்யாணிக்கிட்டானது. எந்த விதமான தோஷம் ஹேயம்னா விட வேண்டியது, எந்த விதமான தோஷமும் அவன் இடத்துல இல்லை, பிளஸ் எல்லா ஒரே கல்யாண குணங்களும் அவன்கிட்ட இருந்துட்டு இருக்கு. அப்படிப்பட்ட அத்தியந்த உத்கர்ஷ ரூபேன விசஜாதீயஸ்ய புருஷோத்தமத்வம் ச பக்தம் ஆரம்பத்தை. அப்படிப்பட்ட அத்தியந்த உத்கர்ஷம்னா ரொம்ப நல்லா உத்கிருஷ்டமா இருக்கக்கூடிய, விசஜாத்தியன்னா வேறா இருக்கக்கூடிய, சஜாத்தியன்னு சொன்னா சேம். விசஜாத்தியா சொல்லுவா வேடிக்கையா, ஆச்சாரியனை வந்து நாம நம்மள மாதிரி அவர் ஒருத்தர்னு நினைக்கூடாதுன்னு சொல்லுவார். ஆச்சாரியன் நம்மளை காட்டிலும் அவர் வசத்தியானவர். இந்த ஃபெமிலியாரிட்டி பிரீட்ஸ் கண்டெம்ட்னு ஒரு வசனம் இருக்கு, அது என்ன அர்த்தம்னா சோழ பேத்தை காட்டினா வச்சுருக்கோம் அப்புறமா இல்லதான் அவர் தானே தெரியுமே எங்க இருக்கார் அப்படின்னு, அதாவது சில பேர் என்ன பண்றா அந்த ஒரு முறுக்கு வச்சுட்டே இருப்பான், அது ஒரு இது இருக்கும் கிட்ட சேர்ந்தாலும் என்னன்னா ஜனங்களுக்கு அந்த சோழ பேத்தை புரிஞ்சிக்க முடியாது, அது சுலபமா இருந்தா வச்சுருக்கோம், அது பீப்புள் டேக்கஸ் கிராண்டட் அந்த மாதிரி ஆகிடும். அதனால சொல்லுவார் அந்த மாதிரி ஆச்சாரியனை வந்து நம்மள ஒருத்தர் நினைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம். தத்திர தாவது அசங்க ரூபசஸ்திர சின்ன சின்ன பந்தாம்னு இப்ப முதல் சுகத்துல போன வாரம் பார்த்தோம். விட வேண்டிய வஸ்து அல்லது சம்சாரம், அதை நம்ம நமக்கு புரிகிற மாதிரி ஒரு எக்ஸாம்பிளோட சொல்ற, ஒரு விருட்சம் இருக்கு, அந்த விருட்சமானது தலைகீழே இருக்கு, அதனுடைய வேர் ஏன் தலைகீழே இருக்குன்னா இப்ப லோகத்துல இருக்கிற விருட்சங்கள்லாம் ஏன் நமக்கு நேரா இருக்குன்னு சொன்னா பூமியில தான் அவைகள் இருக்க முடியும், பூமியை சார்ந்து இருக்கு, பூமி தான் ஆதாரம். அப்ப ஆதாரத்திலிருந்து முளைக்கிறதுனால கீழே வேறு மேல விருட்சமானது இருந்துருக்கு. ஆனா இந்த சம்சார விருட்சமானது அதுக்கு ஆதாரம் மேல, அது மேலேருந்து கீழே வர்றதுனால அதோட வேர் மேல இருக்கு. அதான் அதர்ஷ அர்த்த ஸ்லோகம் அது ஊர்தம் ஊர்தவ மூலம் அதர்ஷாகம் கொண்டு, மூலமானது மேல இருக்கு, சாக்கைகள்லாம் கிளைகள்லாம் கீழே இருக்கு. அஸ்வத்தம்னா அந்த அஸ்வத்த மரம், அது என்னன்னு கேட்டா சந்தாம்சி எஸ்ஏ பர்ணாணி, இலைகள் அல்லது பழங்கள் இத்தியாதிகள்லாம் கீழே தொங்குறது. நாம் என்ன பண்றோம் அப்படின்னா ஏதோ ஒரு கிளையில இருந்துட்டு அங்கேயே வாழ்ந்துட்டு அந்த பழங்களை சாப்பிட்டு அடுத்து மேலேயோ கீழே கர்மாக்கு ஏற்ற மாதிரி வேற கிளைக்கு தாக்கிட்டு இருக்கோம். வாஸ்தவத்துல பார்த்தா கிச்சன்ல தான் நிறைய விஷயங்கள் நமக்கு இப்போ ஞான உதவி ஏற்படுது. இந்த பழைய 6 மாசம் பழசு பதார்த்தம் பக்கம் வச்சுருக்கோம், புளி இருக்கட்டும் இல்லை ஏதோ பருப்பு கருப்புலாம் இருந்ததுன்னா அதுக்குள்ள பூச்சி வந்துடுது, அதெல்லாம் அதுக்குள்ளேயே தான் இருந்துருக்கு. அப்போ அதோட உலகமே அதுதான், அதையே சாப்பிட்றது, அங்கேயே அதை பிரீட் பண்ணுறது, அங்கேயே போகிறது, மறுபடியும் நமக்கும் அதுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை, நாமளும் அப்படி தான் இருக்கும். அதோ ஒரு வீட்டை கட்டணும், அந்த வீட்டுக்கு நம்ம மனுஷா நம்ம இப்படியே தான் அந்த சிந்தனை இருந்துருக்கு. அப்போ யாராவது ஒரு வந்து டப்பா மூடியை திறந்து விட்டாலும் நமக்கு விடுதலையே இல்லாட்டி திருப்பி அங்கேயே தான் பிறந்துட்டு இருக்க போகிறோம் நம்ம. அது மாதிரி அதுக்கு சொல்லப்படுற இப்போ பகவான் தான் அதுக்கு ஒரே வழி, அவன் அடையிறதான், அவன் எப்படிப்பட்டவன்றது மேலே சொல்லப்படுற. அவன் முன்னாடி இந்த பிரகிருதி எப்படி இருக்குது, இந்த ஜீவாத்மா எப்படி இருக்கான்னு என்ன பந்தன்றதை சொல்லிட்டு மேலே சொல்லப்போகிறார். அதில் 2வது ஸ்லோகம் இன்றைக்கி பார்க்கலாம். அதச்சோர்தம் பிரசுதா சசி சாக்காக குணப்பிரபிருதா விஷய பிரபாலாக அதச்ச மூலான் நிலசந்ததானி கர்மானுபந்தேனி மனுஷலோகே. அதச்ச ஊர்துவம் ச அர்த்தம் கீழே இருக்கு மேலையும் இருக்கு, என்னன்னா ஷாக்காக தச்ச பிரசித்தாக, இதோட கிளைகள் என்ன கீழ் நோக்கி இருக்கு, ஆனா கீழ் நோக்கி இருந்தாலும் கீழே கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க மேலையும் போறது. ஏன்னா இந்த கர்மாவை நம்ம பண்ணிட்டு இருக்கச்சு, அந்த கர்மா ரொம்ப ஒரு க்ஷீணமான கர்மாவா இருந்தா, அதாவது க்ஷுத்ரமான கர்மாவா இருந்தா கீழே போறோம், கொஞ்சம் நல்ல கர்மா போனா கொஞ்சம் மேல ஜென்மா கிடைக்கிறது. அப்ப நல்ல ஜென்மாக்களுக்கு கொஞ்சம் கிளைகள் மேல இருக்கு, தாழ்ந்த ஜென்மாவுக்கு கிளைகள் கீழே இருக்கு, அதனால ரெண்டு பக்கமும் அந்த கிளைகள் பரவி இருக்கு. குணப்பிரபிருதா விஷய பிரபாலாக, குணங்களோட கூழ் இருக்கு, பிளஸ் வந்து விஷயங்கள்லாம் நமக்கு போக்கியமா இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் அதுல இருந்துருக்கு. அதர்ஷ்ட மூலானி அனுசந்ததானி, அதனுடைய இன்னும் சில, அதான் அஸ்வத்த மரம் கொண்டார், அரச மரத்துக்கு எங்க வேணா வேர் வந்துட்டே இருக்கும், திடீர்னு சில பேர் மேலேந்து கீழே வருது, ஏன்னா அனுசந்ததானி மட்டும் போயிட்டே இருக்கு. கர்மான பந்தினி மனுஷலோக்கி, நம்ம வந்து நம்மளுடைய அந்த கர்மா நம்மளை வந்து அதோட போட்டு பிணைக்கிறது, அப்படி கர்மாவினால் பிணைக்கக்கூடிய அல்லது ஒரு ஆக்ஷன்ஸ்ல பிணைக்கக்கூடிய ஒரு இதுவா இருந்ததுக்கு இந்த மரம். தஸ்ய மனுஷியாதி சாக்கசிய விரக்ஷசிய தத்தத் கர்ம கிருதா அபராஹா. அந்த தஸ்ய அப்படின்னு சொன்னா அந்த விரக்ஷம் மனுஷியாதி சாக்கசிய, ஒரு ஒரு கிளையும் ஒரு ஒரு பர்த்தை இண்டிகேட் பண்ணதா வச்சுக்கலாம். மனுஷியாதி மனுஷ ஜென்மா ஒரு கிளை அந்த மாதிரி இருந்துருக்கு. தத்தத் கர்மகிருதா அபராஹாச்ச அதஹா சாக்காக, மேல அந்த கர்மாவை அனுசரிச்சு ஏன் இவ்வளவு பிறப்பு இருக்கு அப்படின்னு பார்த்தா வச்சுக்கோங்க. ஒருதான் யோசிச்சு பார்க்கலாம், ஏன் வந்து இவ்வளோ வெரைட்டி ஆஃப் பீயிங்ஸ் இருக்கு, ஒரே ஜீவராசி எடுத்துட்டு போகலாமே இல்லையா, எதுக்காக எத்தனை வெரைட்டி இருக்குன்னா அதுக்கு ஒரு சயின்ஸ் நான் சொல்றதுன்னா அது ஏதோ அந்த ஜீன்ஸ் ஸ்பிளிட்டாருது இதுவாருது இப்படி போறது அப்படி போறதுன்னு சொல்றது. ஆனா என்ன காரணம்னு பார்த்தா அத்தனை விதமான கர்மானால அவ்வளவு பிரபேதங்கள் இருக்கு. அப்போ ஒவ்வொருத்தரோட காம்பினேஷன்லாம் போட்டு பார்த்தா ஒரு பிறவி கிடைக்கிறது, சரி நீ இதுல போ நீ இதுல போ நீ இதுல போன்னு இருக்கு. அதனால எல்லாமே பார்த்தா ஒரு ஒரு ஜீவராசியும் ஒரு ஒரு மாதிரி இருந்துருக்கு, அவ்வளவு ஜென்மா தேவைப்படுறது. இந்த மேட்ரிக்ஸ் மாதிரி ஏதோ ஃபார்முலா போட்டு ப்ரோக்ராம் போட்டு ரன் பண்ணா எவ்வளோ விதமான கர்மா பேக்ரவுண்ட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இவ்வளோ ஜீவராசியானது வருது. அது மாதிரி புனரப்பி மனுஷிய பசுபாதி ரூபேன்னு பிரசத்தாக பவந்தி, மறுபடியும் இந்த கிளைகள் என்ன பண்றது மேலேயும் கிளியுமா மனுஷன் என்ன பசு என்னன்னு போயிட்டு இருக்கு. ஊர்துவம்ச கந்தர்வ யக்ஷ தேவாதி ரூபே பிரசத்தா பவந்தி, மேலே போறதுனா உயிரின ஜென்மாக்கள் கந்தர்வாளுடைய ஆயுசு கூட ஞானம் கொஞ்சம் கூட எல்லாம் கூட அதனால மேலே யக்ஷர்கள் அடி போறது. தாகாச்ச குணப்பிரபிருதாக குணைஹி சத்பாதிபிகி பிரபிருத்தாக, குணங்களோடு கூடியவை விஷய பிரபாலாகனு சொன்னா சப்தாதி விஷய பல்லவாக, பல்லவம்னா ஸ்ப்ரவுட், அவைகளுடைய இருக்கக்கூடிய அந்த ஸ்ப்ரவுட் இத்தியாதி எல்லாம் இருக்கு இல்லையா ஆகாரத்துக்கு அதெல்லாம் கூடியதா இருக்கு. அதெல்லாம் என்ன கேட்டா இப்ப விஷயம் விஷயம்னாலே இந்திரியங்களுக்கு என்ன இந்திரியங்களோட பர்சியூட் என்னவோ அதுதான் விஷயம்னு பேர். இப்ப காதுனா சப்தத்தை மாத்திரத்தான் காது கிரகிக்கும், வாசனையை காது கிரகிக்காது. அப்ப காதுக்கு விஷயம் சப்தம், மூக்குக்கு விஷயம் வாசனை, இது மாதிரி அது இருக்கு. கதம் வித்தியாசம் ஆக எப்படின்னு கேட்டால் அது சொல்றார், அதஸ்த மூலானி அனுசப்தானி கர்மானுபந்தினி மனுஷரோக்கே பிரம்மலோக மூலசி அஸ்ய விருட்சசிய, இந்த விருட்சத்துக்கு பிரம்மலோகம் தான் மூலம், ஏன்னா பிரம்மா தான் அதனுடைய வேர் அங்கேருந்து வருது. அஸ்ய விருட்சசிய மனுஷியாகிரசிய அத மனுஷலோகே மூலானி அனுசந்ததானி தானிச்ச கர்மானுபந்தினி, மனுஷிய அக்ரஸ்யன்னு போட்டதுனால கீழே வந்து மனுஷ ஜென்மாக்கள்லாம் கீழே இருந்துருக்கு, அதுக்கு கீழே இந்த பூலோகத்துல மூலானி அனுசந்ததானின்னு சொன்னா இது மாட்டுக்கு அது இது வேண்டி இருக்கு, பிரிஞ்சு பிரிஞ்சு பிரிஞ்சு சந்ததியா இருந்துட்டே இருக்கு. தானிச்ச கர்மானுபந்தினி, கர்மாவோட கூட பிணைக்கிறது அல்லது கர்மாவனால பிணைக்கிறது, கர்மானியவ அனுபந்தினி மூலானி, அதோட வேர் என்ன பார்த்தா ஆக்கலா கர்மா தான், மறுபடியும் மறுபடியும் நம்ம போட்டு முளைச்சு முளைச்சு வந்துட்டே இருக்கோம் இல்லையா, அதனால அதக மனுஷ லோகேச்ச பவதி இத்தியர்த்தா, அது கீழே கீழே இந்த பூலோகத்துல போயிட்டே இருக்கு. மனுஷத்துவ அவஸ்தாயாம் கிருதைகி கர்மபிகி அதோ மனுஷ விஸ்வாதேக ஊர்தஞ்ச தேவாதே பவந்தி, இப்ப மனுஷனா இருக்கும் போது தான் கர்மா உண்டு. பசு பக்ஷி அதெல்லாம் அவைகள்லாம் கர்மாவே கிடையாது, அவைகள்லாம் எதுக்கு அந்த ஜென்மா இருக்குன்னா மனுஷ ரூபத்துல இருந்து பண்ண கர்மாவை அனுபவிக்கிறதுக்காக மட்டும்தான் அந்த பிறவியெல்லாம். மனுஷ ஜென்மாலேயே ஒருத்தருக்கு புத்தி சுவாதீனம் இல்லை கைகால் இல்லைன்னா அவளுக்கு கர்மா ஒட்டாது, ஏன்னா ஒரு சுதந்திரமா ஒரு காரியத்தை பண்ணச்சேதான் கர்மாவே வரும். சுதந்திரமா பண்ண முடியல புத்தி சுவாதீனமா காரியம் பண்ணா வச்சுக்கோ அவளுக்கு அந்த கர்மாலாம் ஒட்டாது, அதனால அவெல்லாம் அந்த பசு பக்ஷிக்கு சமம் தான் ஆக்சுவலா. அப்ப மனுஷிய மனுஷத்துவ அவஸ்தாயம் கிருதைஹி கர்மபிஹி அதோ மனுஷ பஷ்பாதேக, அதுக்கு கீழே மனுஷன் என்ன விலங்குகள் என்ன இப்படி எல்லாம் மேல தேவர்கள் கீழே அப்படின்னு அந்த ரொம்ப காம்ப்ளெக்ஸ் எது ஸ்பெஷலைஸ் பண்ணிக்கிறானதான் என்ன எக்ஸாம்பிள் தான் இது. அந்த வேர்கள்ல மேல போனா எது கீழே போனா அது மேலையும் கீழே போயிட்டே இருக்காங்க கர்மா கேத்த மாதிரி. நரூபம் அத்தியக தத்தோபலபியதே நாந்தோ நச்சாது நச்ச சம்பிரதிஷ்டா அஸ்வத்தமேனம் சிபிரிடம் மூலம் அசங்க அசங்க சஸ்திர திருடாச்சிருப்பா, சரி நம்மளா பார்க்கலாமா இந்த மனத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாமான்னு கேட்டா ந உபலபியதே எது அசிய இக ரூபம், இந்த விருட்சத்தினுடைய ரூபத்தை நம்ம பார்க்க முடியாது ஆக்காரத்தை, ஏன்னா மொழி திரும்ப நம்மளாம் ஒரு டப்பாவுக்குள்ள இருந்துட்டு இருக்கோம், அந்தந்த டப்பாவே உலகம் அதுக்குள்ளே இருந்துட்டு இருக்கோம், இந்த டப்பா எங்க இருக்கு இந்த டப்பா இடம் எங்க நம்ம தெரிய போறது இல்லை, அதனால அதை பார்க்க முடியாது. அதனுடைய ஆதியும் தெரியாது அந்தமும் தெரியாது, சம்பிரதிஷ்டான அஜ்ஞானம் அதுக்கு மூலம் என்ன அப்படிங்கிறது அஜ்ஞானம் தான், அதுவும் நம்ம தெரியாம இருந்துருக்கோம். அஸ்வத்தமேனம் சுதிரிடும் மூலம் இப்படிப்பட்ட நன்னா திடமா இருக்கக்கூடிய இந்த அஸ்வத்த மனத்தை அசங்க சஸ்திரேன, அசங்கம்னா டிட்டாச்மெண்ட், அந்த டிட்டாச்மெண்ட் வைராகியன்ற ஒரு ஒரு போராளி இருக்கான், அந்த போராளியை கொண்டுதான் அந்த மரத்தை வெட்டி எடுக்க முடியும்னு சொல்றார். ததப்பதம் தத் பரிமாரியதவியம் எஸ்மின் கதா நிமத்தந்தி பூயா, அப்ப என்ன பண்ணணும்னா அப்போ ஒருத்தர் என்ன பண்ணணும்னா அந்த வழியை கண்டுபிடிக்கணும், அந்த வழியை கண்டுபிடிக்கணும்னு சொன்னா எதை எஸ்மின் கதா ந நிமத்தந்தி பூயா, எந்த வழியை அடைஞ்சி திரும்பி வரலையோ அடைந்தவர்கள் அந்த வழியை கண்டுபிடிக்கணும். தமேவ சாத்தியம் புருஷம் பிரபத்திய, அந்த ஆத்தியம் புருஷன் அந்த பரம புருஷனை முதற் காரணமா இருக்கக்கூடிய பகவானை அடைந்து யதஹா பிரவிருத்தி பிரசதா புராணி, அதற்கு மேல அதுக்கு முன்ன முன்ன காலத்திலிருந்து யார அடைஞ்சு சம்சாரத்தை அந்த விரக்ஷத்தை வெட்டிட்டு மோட்சத்துக்கு போனாலும் அதை நாம அடையணும் போட்டிருக்க. இதுல ஒரு ஒரு கதை ஒன்று சொல்லுவா பரமாச்சாரியா சொன்ன கதையில, ஒரு தடவை ஒரு ஒரு நாஸ்திகன் வந்து கேள்வி கேட்டாங்க, தெய்வம் இருக்கா இல்லையா, எப்படி ப்ரூவ் பண்ண முடியும், இவ்வளவு மதங்கள்லாம் இருக்கு, இந்த மதங்கள்லாம் வந்து என்ன கேரண்டி, இந்த மதங்கள்லாம் வந்து பகவானிடத்தில் கொண்டு போய் சேர்க்கும் சொல்லிட்டு கேட்டானான் அவர்த்தன். அதுக்கு அவன் வந்து ஒரு சைக்கிளில் வந்திருக்கான் அந்த காலத்தினால. அப்போ அவர் கேட்டிருக்கார், நீ எங்கே போயின்னு இருக்க அப்படின்னு கேட்டிருக்க, நான் வந்து ஏதோ ஒரு ஏரியா டி நகர் எங்கே போயின்னு இருக்கேன். இப்போ நீ டி நகருக்கு எப்படி போவ அப்படின்னு கேட்டால் அவன் சொன்னால் அந்த மாதிரி இந்த வழியில் போவேன், இப்படி போய் அப்படி போய் இப்படி போய் போவேன், அப்படிலாம் அங்கங்கே போர்டு இருக்கும் அதை பார்த்துட்டு போவேன். அப்போ உனக்கும் ஒரு நம்பிக்கை தான், இந்த வழியா போனா இது வரும் நம்பிக்கை, அப்படி போய் பார்க்கற. அது மாதிரி இந்த மதம்ன்றது ஒரு வழி, அதுல அங்கங்க முன்னாடி போனவா அங்கங்க இருந்துட்டு இருக்கா இல்ல ரோடு போய் சேர்ந்து பார்த்த சில பேர், ஆனா போறவன் எந்த பாதையில போறதாலும் நம்பிக்கை தான் முதல்ல தேவை. அந்த நம்பிக்கையை நாங்க வச்சுட்டு இந்த மதம் என்ற பாதையில் நாங்க போயின் இருப்போம், எங்களுக்கு முன்னாடி போனவா கண்டிப்பா அவ பகவான் அடைஞ்சிருப்பா, நாங்களும் அடைவோம் முதல் சொன்னதும். அது மாதிரி அந்த வழி என்னவோ அந்த வழியை நாம தெரிஞ்சுக்கணும். அஸ்ய விரக்ஷத்திய சதுர்முகாதித்வேன ஊர்து மூலத்துவம், திருப்பி அதே தான், இந்த விரக்ஷத்துக்கு சதுர்முகாதி பிரம்மா தான் மேல இருந்திருக்கிற மூலத்துல. தத் சந்தான பரம்பரைய மனுஷாகிரத்வேன அதஷ்டாகத்வம், அப்படியே பிரம்மா தொடங்கி அவருடைய புத்திரர்கள் அப்படியே வம்சம் வந்து வந்து வந்து மனுஷ பரியந்தம் வந்து கிரிய கலைகள்லாம் இருந்துருக்கு. மனுஷத்திலே கிருதைகி கர்ப்பபிகி மூலபூத்தைகி புனரபி அதஹச்ச ஊர்துவம் பிரசித்த சாக்கத்வம், மனுஷனா பொறுத்து கர்மாவை பண்ணி பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி கீழே போனோம் மேல போனோமோ அந்த கிளைகள்லாம் அப்படி இருந்துட்டு இருக்கு. இது யதா இதம் ரூபம் நிர்திஷ்டம் நேதா சம்சாரதிக்கு உபலப்பியதே, ரொம்ப சுலபமா அந்த மூணு ஸ்லோகத்துல சொன்ன மாதிரி இருக்கு. ஆனா நம்மளால இதை வந்து விஷுவலைஸ் பண்ணி பார்க்கவும் முடியாது, தெரிஞ்சுக்கவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, நான் உபலப்யதே மனுஷா அகம் தேவதத்தஸ்ய புத்திரோ யஜ்ஞதத்தஸ்ய பிதா தனுப பரிகிரகாச்ச இது ஏதாவன் மாத்திரம் உபலப்யதே. நமக்கு தெரிஞ்சதுலாம் என்னன்னா, இந்த ஜென்மாவில் நான் வந்து ஒரு ஆம்பளையா பிறந்திருக்கேன் இல்லை பொம்பளையா பிறந்திருக்கேன், இன்னாருடைய பொண்ணு, இன்னாருக்கு மனைவி அல்லது கணவன், இவாளுக்கு அம்மா அப்பா, இப்படியே ரெண்டு பண்ணிட்டு இருக்கோம். நம்ம தாண்டி யோசிக்க சேதா நமக்கு இந்த விஷயங்கள்லாம் புரியும். அதுக்கு உண்டான எனக்கு என்ன தேவையோ பரிகிரகம்னா அதுக்கு உண்டான விஷயங்கள்லாம் எனக்கு கிடைச்சிருக்கு, வீடு இருக்கு, வாசல் இருக்கு, தோட்டம் தரவு, நம்ம என்ன பண்ணணும் அதோடய அட்டாச்மெண்ட் இருக்கிறதுனால நம்மளால இதை தாண்டி ஒரு இந்த மாதிரி ஒரு விருட்சம்லாம் நினைச்சு பார்க்க முடியாது. ததாஸ்ய விரக்ஷஸ்ய அந்தோ விநாசக அப்படி குணமய போகேஷு அசங்ககிருதா இதுதான் உபலப்யதே. அதே மாதிரி இந்த விரக்ஷத்துக்கு ஒரு முடிவு உண்டு, விநாசம் இருக்குன்றதையும் குணமய போகேஷு அசங்ககிருதா இதுதான் உபலப்யதே. குணமய போகங்கள்ல அசங்கம் ரிலாக்ஸ்மெண்டா இருந்தா அந்த விநாசமானது நம்ம தெரிஞ்சுக்கலாம், அந்த அந்த வேரோட வெட்டி எறியலான்றது நமக்கு தெரியறதில்ல. நான் உபலப்யதே அஸ்ததா அஸ்த குணசங்க ஏவ ஆதிகி தின உபலப்யதே. இப்ப குணசங்கம் அட்டாச்மெண்ட் இருக்கு இல்லையா, டிட்டாச்மெண்ட் தான் அதுக்கு வழின்னு தெரியல, அதற்கு மாறா அட்டாச்மெண்ட் தான் அதுக்கு காரணம்னு தெரியல, சொல்யூஷனே தெரியல. ஏன்னா ப்ராப்ளமே நமக்கு தெரியல, ப்ராப்ளம் தெரிஞ்சா சொல்யூஷன் எப்படி முடியும், டாக்டர் கிட்ட போனா என்ன ப்ராப்ளம் கண்டுபிடிச்சா வைத்தியம், அதாவது பத்து நாள் ஆனாலும் ஒன்றும் சொல்ல மாட்டேன்றா, என்னன்னு கேட்டால் அவளும் சொல்ல முடியல, அவள் மூடி மறைக்கிறா, இல்லை இல்லை இந்த டெஸ்ட் போயிருக்கு அந்த டெஸ்ட் போயிருக்குன்றா, ஏன் என்ன ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கலாம் கேட்டால் அவளால் கண்டே பிடிக்க முடியல எங்க பிரச்சனை அப்படின்ட்டு. ஆனால் போய் சொல்ல முடியாது பேஷண்ட் கிட்ட போயிட்டு, அவள் ஃபேமிலி கிட்ட போயிட்டு இல்லை இல்லை என்னங்களுக்கு தெரியல ஆராய்ச்சி பண்ணனா அவள் திட்டுவா, அதனால இல்லை இது இது கம்மியாக இருக்கு அது கம்மியாக இருக்கு, இந்த மருந்து கொடுத்துருக்கோம் அந்த மருந்து கொடுத்துருக்கோன்னு ஓட்டிகிட்டு இருக்கா, பத்து நாள் கழிச்சு ஆளே போயிடுறான், அப்புறம் என்ன பண்ணுறா ட்ரீட்மெண்ட் பழிக்கணும்னு சொல்லி கொடுத்துட்றா. அவ்வளோதான், எவ்வளோ அட்வான்ஸ் ஆனாலும் என்ன பிரச்சனை கண்டுபிடிக்க முடியல, அப்போ சொல்யூஷன் எங்கே கண்டுபிடிக்கிறது இப்போ. அதனால அசங்ககிருத்தகனா டிட்டாச்மெண்ட், ஆனால் அட்டாச்மெண்ட் காரணம்னு தெரியல. தஸ்ய பிரதிஷ்டாச்ச அனாத்மனி ஆத்ம அபிமான ரூபம் அஜ்ஞானம் இதில் உபலப்யதே. அந்த அட்டாச்மெண்ட்டுக்கு என்ன காரணம்னு கேட்டால், என்ன பிரதிஷ்டா என்ன பேஸ்ன்னு கேட்டால், அனாத்மனி ஆத்மா அல்லாத விஷயத்தில் ஆத்ம அபிமான ரூபம், அந்த அஜ்ஞானம் இருக்கு இல்லையா அதுவும் தெரியறதில்லை. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சைக்காலஜின்றது. ரொம்ப வருஷம் மாதிரி சோ ட்ராமா ஒன்று போடுவான் தூர்தர்ஷனில், நீங்களும் பார்த்துக்கலாம் தெரியல. அதில் சோ வந்து ஒரு பிராமண குடும்பத்தில் இருப்பான், இன்னொரு பையன், இன்னொரு ஃப்ரெண்டு ஒருத்தர் இருப்பான், வேறு குடும்பத்தில் இருப்பான், இவன் ரெண்டு பேருக்கு ஒரு பிள்ளை, ரொம்ப பாசமா இருந்துட்டுப்பா. அந்த பிராமண குடும்பத்துல பிறந்த புள்ள வந்து ரொம்ப மக்கா இருப்பான். இன்னொரு ஃபேமிலியில பிறந்த போய் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருப்பான். அவனுக்கு இந்த ஸ்லோகம் கத்துக்கிற மாதிரி எண்ணங்கள்லாம் இருக்கும். ஒரு 18-20 வயசு கழிச்சு என்ன பண்ணுவான், அந்த 20 வருஷம் கழிச்சு அந்த டாக்டர் வருவான். அவன் வந்து உண்மையை வெளில சொல்லுவான், இல்ல ஒரு மிஸ்டேக் நடந்துருக்கு, 20 வருஷம் முன்னாடி நீங்க ரெண்டு பேருடைய மனைவியும் அட்மிட் ஆகிச்சு, குழந்தைகள் மாறி போச்சு அப்படின்ட்டு. அப்ப உடனே இவனுக்கு என்ன ஆகும்னா, இவனுக்கு இவத்தனால வளர்த்த அந்த குழந்தை மேல பாசம் கம்மியாயிடும். தன்னுடைய ஒரிஜினல் பையன் இருக்கானே அவன் மேல ஜாஸ்தியா இருக்கு. அப்ப எல்லாத்துக்கும் நமக்கு இது நம்ம சேர்ந்ததே இல்லைன்னு தெரிஞ்சு வச்சு வச்சுக்கோ ஒரு நாள், அப்ப ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வெறுப்பு வருது. ஆனா அது தெரிய மாட்டேன்றது. எவ்வளவு கேசஸ் இருக்கு பாருங்க, அடாப்ட் பண்ணிட்டு போற பசங்கள் எல்லாம் 30 வருஷம் கழிச்சு தெரிய வருது பயாலஜிக்கல் பேரண்ட்ஸ்னு. அவ தேடிட வரா, இல்ல நான் தெரிஞ்சுக்கணும்னு எவ்வளவு ஸ்டோரிஸ் போடுறா. 4-7 ஸ்பீடன்ல இருந்தா கிளம்பி இங்க வந்து கோயம்புத்தூர்ல இருந்து தேடுறான் வந்து என்ன பெத்தா அம்மா அப்பா யாருன்னு. ஏன்னா அக்செப்ட் பண்ண முடியல. 30 வருஷம் வரைக்கும் இவ தான் அம்மா அப்பா நினைச்சிருந்தா, அதுக்கப்புறமா இது இல்லைன்னு ஒண்ணவே அந்த அட்டாச்மெண்ட் கம்மியாயிருந்தது. அந்த மாதிரி நமக்கு அது தெரியல. நம்ம என்ன நினைச்சிருக்கோம், வேற ஒரு நம்ம நம்மளை சாராத விஷயத்த நாம நம்மளோட நினைச்சிருந்துருக்கோம். அதனாலயே என்னன்னா அந்த அஜ்ஞானம் தான் அதுக்கு போலன்னு தெரியல. பிரதிஷ்டதி அஸ்மின் ஏவ இதுக்கு அஜ்ஞானம் ஏவ அஸ்ய பிரதிஷ்டான சம்ஸ்கிருத இது இது விவகாரம் இது. அஜ்ஞானம் தான் அதுக்கு பிரதிஷ்டான சொல்றார். ஏனம் முக்த பிரகாரம் சுவிரூட மூலம் சுஷ்டு விவிதம் ரூட மூலம் அஸ்வத்தம். இப்படி சொல்லப்பட்ட பிரகாரத்தில் இருக்கக்கூடிய சுவிரூட மூலம் நன்னா எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கிற விவிதம் ரூட மூலம் ஒன்று ரெண்டு பேர் இல்லை, அந்த வேர்ல பல்லாயிரக்கணக்கான விஷயங்கள் அது பயன் பண்றது. சம்யக் ஞான மூலேன திடேன குணமய போக சங்காக்கியன சம்யக் ஞான மூலேன. நல்ல ஒரு ஞானம்ன்ற ஒரு ஃபேம் இது இருந்ததுன்னா திடேன குணமய போக சங்காக்கிய அசங்காக்கியன சஸ்திரேன. இந்த குணம் குணங்களை காட்டிலும் நம்ம வேறேன ஒரு வைராகியம் ஏற்பட்டு அசங்காக்கியன சஸ்திரம்னா வெப்பன் மரம்ன்றதுனால அதுக்கேற்ற மாதிரி சஸ்திரம்னு போட்டுருந்தேன். மரத்தை கோடலில் வெட்ட முடியும், சில மரங்களை எவ்வளோ வெட்டலும் திரும்பி முளைச்சிட்டே இருக்கும். அதனால அசங்காக்கியன டிட்டாச்மெண்ட்ங்கிற சஸ்திரம்னா வெப்பன் கோடாலினால சித் வா அண்ணா வெட்டிட்டு ததா விஷயாசங்காத ஹேதோகோ தத்பதம் பரிமாறிதவியம். விஷயத்திலிருந்து ஒரு ஈடுபாடு இல்லாமல் இருந்து அந்த அந்த ஹேத்து அந்த காரணத்தை கொண்டு தத்து பதம் பரிமாறி அந்த அந்த வழியை அந்த மார்க்கத்தை நம்மால் நாம் தேட வேண்டும். அன்வேஷணியம்னு தேட வேண்டும். எஸ்மின் கதா பூயக என நிவர்த்தந்தே, எதில் சென்றவர்கள் மறுபடியும் திரும்பி வரவில்லையோ அந்த பாதை. கதம் அனாதிகால பிரவர்த்தோ குணமய போக சங்கா தன் மூலம் விபரீத ஞானம் நிவர்த்தத்தை இசி அத்திராக. சரி எப்படி இப்ப தெரிஞ்சுக்கிட்டு, இப்ப இத்தனை நாளா இதே வாசலையே இதுலயே இருந்துட்டு இருக்கோம். அப்ப எப்படி இதுக்கு ஒரு மூலம் இருக்கு, இது விபரீத ஞானம் இருக்கு, இந்த இதெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு கேட்டா சொல்ற, அஜ்ஞானாதி நிவர்த்தியே தமேவச்ச ஆத்தியம் கிருஷ்ணஸ்ய ஆதிபூதம். அந்த அஜ்ஞானம் போறதுக்கு தமேவ தமேவன அவரையே இருக்கு. யார் அவர்னு கேட்டா ஆத்தியம் முதல் முழு முதற் கடவுள் சொல்ற கிருஷ்ணஸ்ய ஆதிபூதம், எல்லாத்துக்கும் ஆதிபூதம். ஏன்னா நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், இதுல என்ன ஸ்ரீ வைஷ்ணவத்துக்கு என்ன சிக்னிபிகன்ஸ் கேட்டா, நிறைய தேவதைகள் இருக்கா, நிறைய கடவுள்கள் இருக்கா இந்து மதத்துல, யார வேணா போய் சேவிச்சா என்ன இப்போ அப்படின்னு எண்ணம் இருக்கு. இதெல்லாம் எல்லாம் ஒண்ணுதானே அப்படின்னு எண்ணம் இருக்கு இப்போ. ஆனா நம்ம தெரிஞ்சுக்கணும் ஒண்ணு, எல்லாருமே படைக்கப்பட்ட இது லாஜிக்காவே யோசிச்சு வச்சுருந்தோம். நிறைய கடவுள்கள் இருக்கான்றது லாஜிக் ரொம்ப திங்க் பண்ணா சரியா வராது. நிறைய கடவுள்கள் இருக்கானா அவள் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு கேள்வி கேட்கலாம். சும்மா அனாலிட்டிக்கலாக பார்க்கலாம், ஒரு வீட்டில் யார் எஜமானு கேட்டால் அவளில் 10 பேர் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக அந்த பிரச்சனை தான் இருக்கும். ஒரு காரியம் பண்ணலாமா வேணாமா 10 பேர் சேர்ந்து முடிவு எடுப்போம்னா காரியம் ஆகாது. இல்லை அப்படி ஒரு பிரச்சனை ஏற்பட்டுதுன்னா அந்த 10 பேருக்கு மேலே ஒருத்தர் வந்து அமைதி அப்படின்னு சொல்லி இப்படி தான் பண்ணணும்னு சொல்கிறதுக்கு ஒருத்தர் வேணும். சரி அவருக்கு மேலே யாராவது ஒருத்தர் இருக்காலும் கேட்டால் அப்படி யோசிக்கலாம். ஆனால் என்ன பிரச்சனைனா அவருக்கு மேலே மேலே மேலேன்னு அனவஸ்தான பேர் முடிவே இல்லாமல் போயிடும். அப்போ எங்கேயோ நம்ம ஒத்துக்குவேன்ட்ருக்கோம், யாரோ ஒருத்தர் இதில் சயின்ஸை தான் சொல்கிறது. சயின்ஸ் என்ன சொல்கிறதுன்னா இப்போ அந்த யூனிவர்ஸ் எப்படி உண்டாச்சு அப்படின்னு கேட்டால் அவள் என்ன சொல்கிறா, பிக் பேங் தேரி ப்ரப்போஸ் பண்ணுறா. ஏன் பிக் பேங் தேரி ப்ரப்போஸ் பண்ணுறான்னு சொன்னால் அதில் என்னென்னா, அதாவது அத்தியந்த பழையன் கிடையாது, எக்ஸ்பேண்ட் ஆகுது, திருப்பியும் வந்து கான்ட்ராக்ட் ஆகுது, மறுபடியும் எக்ஸ்பேண்ட் ஆகும். ஏன்னா மொத்தமாக கான்ட்ராக்ட் எடுத்து உண்மை இல்லாமல் போயிட்டு வச்சுக்கோ, அப்ப எங்கேருந்து மறுபடியும் உண்டாகும் கேள்விக்கு பதில் சொல்லணும். புரியுதாங்களுக்கு? ஒரு கட்டடம் இருக்கு, ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னா புல்லா அழிஞ்சு போயிடுதுன்னு சொன்னா திருப்பி உண்டாருதுன்னா அப்ப எங்கேருந்து உண்டாருதுன்னு, அப்ப சரி ஏதோ ஒன்று சொல்றான் இங்கேருந்து உண்டாச்சுன்னா, அப்ப அந்த வஸ்து ஏற்கனவே அழிஞ்சதா இல்ல அழியாம இருக்க வஸ்துவான்ற கேள்வி எல்லாருக்குமே உண்டு. அதனால சயின்ஸ் என்ன பண்றாங்க கேட்டா, இல்ல இல்ல இந்த உலகமானது எப்பயுமே அத்தியந்தமா டெஸ்ட்ராய் ஆகாது, ஒரு ஸ்டேஜ்ல போய் நிற்கும், திருப்பி எக்ஸ்பேண்ட் ஆகும், திருப்பி அந்த ஸ்டேஜுக்கு போகணும், அவனும் ஒருத்தன்றதை ஆகணும். அது மாதிரி யோசிச்சாலும் கூட மொத்த ஜகத்துக்கும் மூலபூதமாக ஒரு தெய்வம் கண்டிப்பாக இருக்கணும், ஒரு சக்தின்னு வச்சுப்போம், சக்தி இருக்கணும். அந்த சக்தி நிலத்திலிருந்து தான் மிச்ச தேவதைகளுக்கு சக்தி வரும். அப்போ அந்தந்த தேவதைகளுக்கு ஒரு குறிப்பிட்ட ஏரியா தான், டொமைன் தான் அவளை கண்ட்ரோல். மோக்ஷன்றதை கண்டிப்பாக அவளால் கொடுக்க முடியாது, ஏன்னா எல்லாருக்கும் மோட்சம் கொடுக்க ஆரம்பிச்சுட்டா என்ன ஆகும்னா திருப்பி வந்து ஒரு நார்ம்ஸ் இல்லாமல் போயிடும். அதனால பார்த்தோம்னா அந்த பரமாத்மா தான் ஆதிகர்த்தா, அவன் தான் இந்த இவாளையும் உண்டாக்கி இந்த மொத்த ஜெகத்தையும் உண்டாக்கினவன். அப்ப எவன் பிரச்சனைய வலையை எவன் வீசறானோ அவனிடத்துல போய் சரணாகதி பண்ணா அவனே வலையெல்லாம் எடுத்து வெளில போடப்பான். அதான் போட்டான், மயா அத்தியக்ஷேன பிரகிருதி தூயத்தே சசராச்சரம், என்னுடைய அத்தியக்ஷத்துல பிரகிருதி இருக்கே, இந்த நேச்சர் இருக்கே, இது எல்லா விதமான ஜீவராசிகளையும் படைக்கிறது. அகம் சர்வத்த பிரபவோ மத்த சர்வம் பிரபத்ததே, நான் தான் எல்லாத்தையும் உண்டு பண்றேன், என்னிடத்திலிருந்து நான் தான் எல்லாத்தையும் உண்டு பண்றேன், என்னிடத்துல எல்லாம் உண்டாருது. மத்த பரதரம் நாஸ்தி தான் போட்டுட்டார் என். அப்ப நான் நீ என்ன கேட்கலாம், நீ எங்கேருந்து வந்தேன்னு கேட்கலாம், மத்த பரதரம் நாஸ்தி, நான் எங்கேருந்து வரல, எனக்கு மேல யாரும் கிடையாது. நான் அந்நியத்தை கிஞ்சிதாஸ்தி தனஞ்சய, என்னை விட வசந்த ஒரு விஷயம் என்ன காட்டிலும் எனக்கே காரணமாக இருக்கிற வஸ்து கிடையாதுன்னு இத்தியாதிக்கு முக்தம் ஆத்தியம் புருஷமேவ சரணம் பிரபத்தியே, தமேவ சரணம் பிரபத்தியேத. இதே இந்த பிரபத்தியேன்றது வந்து ஒட்டல, இந்த தாத்து சாஸ்கிருட் அது, ஒன்று பிரபத்தியேத அப்படின்னு இருக்கணும், இல்லாட்டி பிரபத்திய அப்படின்னு பாஷிக்கார் சொல்லப்படுறது, அப்படிதான் இருக்கணும் அது. அதனால தான் போட்டுட்டு பிரபத்தியேன்னு போட்டு தமேவ சரணம் பிரபத்தியேத, அது ஆத்மனை பத்தி இருக்கும் அது. அதனால அவனையே சரணம் அடைய வேண்டும்னு கட்டளையா சொல்ற. எதா எதகான எஸ்மாத்து, எதனா எதனால் கிருஷ்ணஸ்து சிரஷ்டுகு, எவனிடமிருந்து இந்த மொத்த உலகத்தையும் படைத்தவனிடமிருந்து இயம் குணமய போக சங்க பிரவருத்தி புராணி புராதனி பிரசுத்தா, இந்த குணமயமா இருக்கக்கூடிய பிரகிருதி இருக்கே எவனிடமிருந்து வந்ததோ அவனை நாம் அடைய வேண்டும் இல்லையா. ப்ராப்ளத்தில் இருக்கிறவங்களே ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியாது. சயின்ஸ்லேயே அதை சொல்கிறான், யூ கெனாட் சால்வ் அ ப்ராப்ளம் பை பீங் அட் த சேம் லெவல் ஆஸ் அ ப்ராப்ளம் லெஸ். ப்ராப்ளம்னா ப்ராப்ளத்தை நம்ம வந்து என்ன பண்ணால் கொஞ்சம் இம்ப்ரெஷன்லாம் வெளில வரணும். முதல்ல நம்ம ப்ராப்ளத்துக்குள்ள இருந்துட்டே நம்மளும் பார்ட் ஆஃப் அஃபெக்டட் பார்ட்டியாக திங்க் பண்ணிருந்தோம் வச்சுக்கோங்க, ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியாது. அப்போ டிஸ்டன்ஸ் பண்ண தள்ளி வரணும். அது மாதிரி அந்த எல்லாருமே ப்ராப்ளத்தில் இருக்கா, அந்த பரம்பொருள் மட்டும்தான் ப்ராப்ளத்தை விட்டு தள்ளி இருக்கு. அதனால அப்படி சொன்ன புராதனி பிரசர்த்தா, இந்த பிரச்சனைகள் எல்லாம் சம்சாரங்கிற ஒரு இது எங்கேருந்து வந்ததோ அதை நீ சரணமடை. முக்தங்கி மயாயோ பூர்வம் ஏத்தது, என்னாலேயே சொல்லப்பட்டது முன்னாடி என்னது, தெய்வீகேஷா குணமயி மமமாயா துரத்தையா. இது விசித்திரமான அல்லது ரொம்ப டிவைனாக இருக்கக்கூடிய இந்த குணமயி மம மாயா, இந்த மாயை இருக்கே, மாயைன்றது அத்வைத மதம் பிரகாரம் ஒரு புரிஞ்சு கொள்ள முடியாத ஒரு சக்தியோ அல்லது மேஜிக்கோ கிடையாது. குணமயி மாயா, குணங்களோட மயமா இருக்கக்கூடிய அந்த சத்ரஜஸ்தல குணமயமா இருக்கக்கூடியதான் மாயா, அது என்னோட சக்தி, அது துரத்தியா கடக்க முடியாதது. மாமேவையை பிரபத்தியந்தே மாயா மேதாம் கடந்தது, என்னை யார் அடையிறாளோ அவாதான் இதை கடக்கிறார்கள். பிரபத்திய இயதா பிரபதி இதுவா பாட்டக, அந்த எத தமேவ சாத்தியம் புருஷம் பிரபத்தியே எதகான் இருக்கு இல்லையா, அந்த இடத்துக்கு பாஷ்யக்காரர் சொல்ற தமேவ சாத்தியம் புருஷம் பிரபத்தியே எதகான் இருக்கணும். அப்ப பிரிச்சோம்னா பிரபத்திய அப்படின்னு நிக்கிறது, பிரபத்தியன அடைந்து அடைந்து இயதகான இங்கிருந்து பிரபிருத்தி, இந்த எல்லாம் இதை வந்து இதெல்லாம் இங்கிருந்து வருதுன்னு சொல்லி சொல்றதுக்காக அர்த்தம் பண்ணிட்டார். தமேவ சாத்தியம் புருஷம் பிரபத்திய, அந்த பரம புருஷனை ஆத்திய புருஷனை பிரபத்திய சரணம் உபகமிய, சரணம் அடைந்து இயத்த அஜான நிவர்த்தியாதேகே கிறிஸ்தஸ் ஏதஸ் சாதன பூதா பிரபத்தி புராணி புராதனி பிரசத்தா, இந்த பழைய மார்க்கம் இருக்கே அவனை அடைந்து இதிலிருந்து விடுபடக்கூடிய. ஸோ சரணாகதின்றது இப்போ புதுசாக வந்தது இல்லைன்னு நம்ம இதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம். பகவான் அடையாது, ஆனால் சரணாகதின்ற மார்க்கமானது டைரக்ட் மீன்ஸ் டு மோட்சமா அல்லது பக்திக்கு அங்கமானது இங்க கிளாரிஃபை பண்ணல. ஆனா அவனை அடையுதல்ன்ற ஒரு மார்க்கமானது புராதனம், அது இப்ப லேட்டஸ்டா வந்தது கிடையாது. புராதனானாம் முமுக்ஷூனாம் பிரவிருத்திஹி எல்லாம் இப்படிதான் போயிருக்கா முன்னாடி எந்த வாழலாம். அதனால பிரவிருத்திஹி புராணி புராதனாகி முமுக்ஷவோ மாமேவ சரணம் உபகமிய, பழைய முன்னாடி போனவன் எல்லாருமே என்னையே சரணம் அடைந்து நிர்முக்த பந்தாக சஞ்சாதாக இத்தியர்த்தக, இந்த பந்தத்திலிருந்து விடுபட்டவர்களாக ஆனார்கள்னு அர்த்தமா இருக்கு. அடுத்து நிர்மாணமோகா ஜிதங்க தோஷாக அத்தியாத்ம நித்தியாக விநிவத்த காமாக துவந்தை நிமுக்தாக சுக துக்க சம்யை கச்சந்தி அமூடாக பதம் அவ்யம் தத்து. அஞ்சாவது ஸ்லோகம். எப்படி அவ அந்த பாதை என்ன, எப்படி அவ வந்து அடையிறான்னு கேட்டா அதுக்கு எக்ஸ்பிளேஷன் கொடுக்கிறார். நிர்மாண மோகாக, மானம்னா அந்த இடத்துல அந்த அபிமானம் பேர், அபிமானம்ன்றது ஒரு ஐடென்டிஃபிகேஷன் யோகத்திலே இருக்கு. அபினிவேஷகம்லாம் வார்த்தைகள்லாம் இருக்கு. அப்போ நாம இன்னொன்று இன்னொரு விஷயத்தை நாம நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா, அதுவே ஒரு ஃபால்ஸ் ப்ரைடு. இப்போ லைஃப்ல பாருங்க ஈகோ ப்ரைட்லாம் ஏன் வருதுன்னு கேட்டால் சில ஃபேக்டர்ஸ் நாமளா கல்பிச்சுட்டு நம்மளா அட்டாச் பண்ணிட்டு அதை அப்படியே பெருசாகினே இருக்கு. அப்போ ஐன்றதுக்குள்ள ஏகப்பட்ட விஷயங்கள் சேர்ந்து போயிடுது, என்னுடைய வீடு வாசல் பணம் ரூபம் இத்தியாதிகள்லாம் போயிடுது. அப்போ ஒரு நாள் எல்லாமே விட்டு போச்சு இல்லை போறாம இருக்கு திடீர்னு அகங்காரம் குறைஞ்சு போயிடுது. அப்போ யார் காலையில போய் வேறோம் ஐயோ எல்லாம் போயிடும் போல இருக்குன்னு சொல்லிட்டு. அப்ப நம்ம என்ன பண்ணோம்னா ப்ளோட்டடா இருக்கு எல்லாமே. அப்ப இதெல்லாம் நான் இல்லை அந்த இது அந்த அது ஒரு மோகம். அந்த மோகம் இல்லாதவர்கள் ஜித சங்க தோஷாக சங்க தோஷத்தை ஜெயித்தவர்கள் அத்தியாத்ம நித்தியாக எப்பவும் அந்த ஆத்ம ஞானத்தில் இருப்பவர்கள் வினிவிருத்த காமாக அனைத்து விதமான காமத்திலிருந்து விடுபட்டவர்கள் துவந்துவைகி விமுக்தாக சுகம் துக்கம் இருக்கு இல்லையா அந்த சுகதுக்க சங்கைகி துவந்துவைகி விமுக்தாக சுகம் துக்கம்ங்கிற அந்த இரட்டையிலிருந்து விடுபட்டவர்கள் கச்சந்தி அமூடாக அமூடாகனு சொன்னால் அந்த ஞானிகள் செல்கிறார்கள். எது தத்து அவ்யயம் பதம். ஏவம் கமெண்ட்ரி அஞ்சாவது ஸ்லோகத்துக்கு ஏவம் மாம் சரணம் உபகமிய நிர்மாண மோகாக. இப்படி என்னை சரணமடைந்து நிர்மாண மோகாக என்ன அர்த்தம்னா நிர்கத அநாத்ம ஆத்மாபிமான ரூப மோகாக. ஆத்மா அல்லாத வஸ்து தேகம், அந்த தேகத்தினால வரக்கூடிய சம்பந்தம் இல்லை, அதை நாம நினைச்சுக்காம இருக்கிறது அந்த ஒரு மோகம் இருக்கு இல்லையா. அந்த மோகம் நிர்கதம்னா செல்லப்பட்ட அந்த மோகத்தை உடையவர்கள், அதாவது மோகம் இல்லாமல் இருப்பவர்கள். ஜித சங்க தோஷாக ஜித குணமய போக சங்காக்கிய தோஷாக. இந்த இங்க இருக்கக்கூடிய எல்லா சுகங்கள் இத்தியாதிகள் எல்லாமே சரீரத்து மூலமா ஏற்படுறது. அந்த சரீரத்து மூலமா ஏற்படுறதுக்கு என்ன காரணம் கேட்டால் குணங்கள் தான். அப்ப போகங்கள்லாம் குணமயமா இருக்கு. அந்த குணமயமா இருக்கக்கூடிய போகங்கள்ல அட்டாச்மெண்ட் இல்லாம இருக்கிறது, ஏன்னா அவைகள்லாம் தோஷங்கள். அந்த தோஷத்தை ஜெயித்தவர்கள் அத்தியாச நித்யாக ஆத்மனை எது ஞானம் தது அத்தியாத்மம். ஆத்மாவிலே ஆத்மாவை பற்றிய ஞானம் அல்லது ஆத்மாவிலேயே ஊன்றிருக்கக்கூடிய ஞானத்துக்கு அத்தியாத்மம்னு பெயர். ஆத்ம தியான நிரதாக, அப்படியே அந்த ஆத்மாவையே தியானம் பண்ணுவதிலேயே எப்பொழுதும் தங்களுடைய சமயத்தை செலவிடுபவர்கள் வினிவிருத்த தன் இதர காமாக அதை காட்டிலும் மேலக்கக்கூடிய ஆசைகள்லாம் விட்டவர்கள் சுக துக்க சமயி துவந்தைகீச்ச விமுக்தாக அதிலிருந்து விடுபட்டவர்கள் சுக்கம் என்ன துக்கம் என்ன இரட்டை ரெண்டுமே அமூடாக ஆத்மானா ஆத்மா அநாத்ம சுபாவஜாக ஆத்மா வேற அனாத்மா வேற ரெண்டுத்திலே சுபாவத்தையும் தெரிந்தவர்கள் தத்து அபயம் பதம் வச்சந்தி அனவச்சின்ன ஞானாகாரம் ஆத்மானம் யதாவசிதம் பிராப்துவந்தி. அவச்சின்னு சொன்னா ரெஸ்ட்ரிக்டட், அனவச்சின்னா அன்ரெஸ்ட்ரிக்டட். இப்பயும் நமக்கு ஞானம் இருக்கு ஜீவாத்மாக்களுக்கு, ஆனா இந்த நம்ம இப்பயும் ஞான சுரூபம் தான், ஆனா அது அவச்சின்னமா இருக்கு ரெஸ்ட்ரிக்டடா இருக்கு. பட் அந்த பியூர் செல்ஃப் இருக்கு இல்லையா அது அனவச்சின்னம் அது. அப்ப அன்ரெஸ்ட்ரிக்டடா இருக்கக்கூடிய அந்த ஆத்மா இருக்கு இல்லையா அதுலேயே யதாவசிதம் பிராப்துவந்தி அதை அடைகிறார்கள். மாம் சரணம் உபகதானம் மத் பிரசாதாத் ஏவ, என்னை சரணம் அடைந்தவர்கள் அவர்களுக்கு என்னுடைய ஒரு கிருபையினாலேயே தாகா சர்வாகா பிரபிருத்தையாக சுசக்தியாக சித்திபரியந்தா பவந்தி இத்தியர்த்தக. அவளுடைய பிரபிருத்தி எதுவாக இருந்தாலும் அவளுடைய முயற்சிகள் எல்லாமே நான் வந்து அதை பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறார். இதுதான் அந்த ஈஸ்வர பண்டிதானாத்மான யோக சூத்திரத்திலையும் இருக்குது. ஈஸ்வர பண்டிதானாத்மாவுக்கு பெரிய விசாரம் இருக்குது. வானா ஆடா இல்லை வந்து ஏவவா அப்படின்னு கிருஷ்ணமாச்சாரியர் சொல்லிச்சு அது ஏவன் தான் அர்த்தம் பண்ற ஈஸ்வர பிரதானத்தான, ஈஸ்வர பிரதானம் தான் அந்த நாலு வழியில அதுதான் வழி கலியுகத்துக்குன்னு சொல்ற. யோகசாஸ்திரத்தை கூட ஒரு யோகசாஸ்திரம் சொல்றதுன்னா ஒரு ஜீவாத்மா தன்னுடைய முயற்சியிலேயே இந்த கிளேச கர்ம இருப்பதெல்லாம் தாண்டி வரலாம், இல்லாட்டி அவன் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டா ஈஸ்வரனை சரணம் அடையலாம். அது இல்லாட்டி கிடையாது, ஈஸ்வரனை சரணம் அடையிறதா வழினா அது எல்லாத்துக்கும் பகவத்கீதை தான் மூலமா இருந்துட்டு இருக்கும். நத்தத் பாதையதே சூரியோ ந சுதாங்கோ ந பாவகா எத்வால் நிவர்த்தந்தே தத்தாம பரமம்ம. இப்ப தத்பதம் அவ்யம் சொன்னார் அஞ்சாவது பத்தியத்துல, ஏதோ ஒரு இடம் இருக்குன்னு சொன்னார், அந்த இடத்தை அடையிறாங்கன்னு சொன்னார், அந்த இடம் எப்படிப்பட்டது அதுக்கு சொன்னார் நத்தத் பாதையதே சூரியா. பாதத்தேன்னு சொன்னா பிரகாசமா இருக்கிறது, பாதையத்தேன்னு சொன்னா வெளிச்சம் போட்டு காட்டுறது, பிரகாசிப்பிக்க செய்கிறது. இப்ப நமக்கு இந்த லோகத்துல ஒரு இடத்த பாக்கிறோம்னா சூரியன் தான் பார்க்க முடியும். அப்ப சூரியன் பிரகாசி காட்டி நம்மளால நமக்கு பார்க்கறதுக்கு உள்ளுக்குள்ள ஞானம் ஃபெசிலிட்டி இருக்கு, ஆனாலும் சூரியனுடைய ஒத்தாசை தேவை. ஏன் நம்மளால பார்க்க முடியும்னா சூரியன் இல்லாட்டி கூட நம்மளால சில விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இங்க பார்க்கறதுன்றது ஞானம், இந்த பார்க்கறது வெறும் பார்க்கறது இல்லை, நம்மளால சூரியன் இல்லாட்டி கூட சில விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடியும். கண்ணே முடிந்தா கூட தொட்டு பார்த்து தெரிஞ்சுக்கலாம், வாசனை நல்லா ஒர்க் ஆக போறது. ஆனா ஒரு இடத்துக்கு போறோம்னு சொன்னா அந்த இடத்த வந்து பிரகாசிக்கிறதுக்கு ஒரு இன்னொரு வஸ்து தேவை. ஆனா என்னுடைய இடம் இருக்கு நேசத்து பாதையத்து சூரியா. சரி, சூரியன் பிராதி காட்டி ஒருவேளை நில பிரகாசிக்குமோனு கேட்ட நே சசாங்கா, நிலாவும் அந்த இடத்தை பிரகாசிக்காது, பிரகாசிப்பிக்க செய்யாது. அப்ப இன்னொருத்தன் கேள்வி கேட்கலாம், நிலா இல்ல சூரியன் இல்லைன்னா நெருப்பு மூடிக்கிட்ட பார்க்கலாமே, நான் பாவக்கா நெருப்பு மூட்டியும் பார்க்க முடியாது அந்த இடத்தை. எத்கத்வா நிவர்த்தந்தே தத்தாம் பரமம் மம, எங்க போனா திரும்பி வரமாட்டாலோ அப்படிப்பட்ட இடம் தான் என்னுடைய அப்படின்னு. தது ஆத்ம ஜோதிஹி, ஆத்ம ஜோதிஹின்னு போட்டு இந்த ஸ்வயம் பிரகாசமா இருக்கக்கூடிய ஆத்மா இருக்கே அந்த ஆத்மா வந்து சூரியன் போட்டு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. விளையாட்டா சொல்றதா இருந்தா ராத்திரி 12 மணி ஆறுது, 12 மணிக்கு ஆத்துல ஒரு 5-6 பேர் படுத்துட்டுருக்கோம், எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தர் பேசிட்டு படுத்துட்டுருக்கோம் வச்சுக்கோங்க, திடீர்னு கரண்ட் போயிடுது, வெளிச்சம் போயிடுது, எல்லாம் போயிடுது. இப்ப பக்கத்துல இருக்கவாலாம் இருக்காலும் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், குரல் கொடுப்போம், ஏ இருக்கியா இருக்கியா அப்படின்னு கேட்போம். நாம இருக்கோமான்றது லைட் போட்டு பார்க்க மாட்டோம், இல்ல டார்ச் அடிச்சு பார்க்க மாட்டோம், ஆனா அவ இருக்கான்றதுல டார்ச் போட்டு பார்ப்போம். நமக்கு நாம இருக்கோமான்றதுல எந்த விதமான எக்ஸ்டர்னல் லைட்டும் தேவையில்லை, எந்த இடமே தேவையில்லை, நமக்கே தெரியுது. அதான் அப்படிப்பட்ட இடம் தான் அந்த பரம்பதம், பரமபதம். அங்க போனா ஆட்டோமேட்டிக்கா அது நமக்கு ஞானத்துக்கு விஷயமாறுது, ஒரு லைட் போட்டு பார்க்க வேண்டிய அவசியம். அப்படிப்பட்ட இடம் பாக்கியானிக்கு ஜோதி, சாரி தது ஆத்ம ஜோதிக்கு நான் சூரியோ பாதையோ நிஷதாங்கோ நான் பாப கஷ்ட, சூரியனோ சந்திரனோ நெருப்போ அதை வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஞானேட்டிக்கு சர்வச பிரகாசகம், ஞானம்தான் எல்லாத்துக்கும் மூலம், எல்லா பிரகாசங்களுக்கும் காரணம் ஞானம்தான். பாக்கியானுக்கு ஜோதிஷி விஷயேந்திரிய சம்பந்த விரோதி தமோ நிரசன துவாயன உபகாரகாணி. அப்ப மிச்சம் வெளிச்சம் எல்லாம் இருக்குன்னு கேட்டா அவைகளை என்ன பண்றதுன்னு கேட்டா விஷயமும் இந்திரியமும், இந்திரியம்னா சென்ஸ் ஆர்கன், இப்ப சென்ஸ் ஆர்கனும் ஒரு விஷயம் இருக்கு, ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, நாம அதை பார்க்கணும்னு சொன்னா நம்ம இந்த விஷயத்துக்கும் நமக்கும் நடுவுல தமஸ் இருக்கு, இருட்டு இருக்கு, அந்த இருட்டை போக்குறதுக்கு இந்த வெளிச்சங்கள்லாம் ஹெல்ப் பண்றது. அவ்வளவுதானே ஒய்ய, பரமபதத்தை போய் அல்லது இந்த ஆத்மஸ்வரூபத்தை காட்டுறதுக்கு இந்த வெளிச்சங்கள்னால எந்த பிரயோஜனமும் இல்லை. இவைகள்லாம் என்ன பண்றதுன்னு கேட்டா விஷய இந்திரிய சம்பந்த விரோதி தமஹா, விஷயத்துக்கும் இந்திரியத்துக்கும் ஒரு சம்பந்தத்தை ஏற்படணும். அந்த சம்பந்தம் எப்ப ஏற்படும் கேட்டா தமஸ் இல்லாம இருந்தால் ஏற்படும். ஒரு கால தமஸ் இருந்ததுன்னா அந்த தமசை வந்து இவைகள்லாம் அந்த தமசை போக்குறதுக்கு ஹெல்ப் பண்றது. அசிய சே பிரகாசகோ யோகா அப்படின்னு போட்டுருந்தார். இந்த பிரகாசகம் எதுன்னு கேட்டால் அந்த யூனியன், அதாவது எஸ்டாப்ளிஷ்டாக இருக்கிறது, அந்த அந்த அந்த அந்த ஞானத்திலேயே நிலை பெற்று இருத்தல், அதுதான் அப்போ தான் அது பிரகாசம் ஆகும். தத் விரோதி சே அநாதி கர்ம, அதனுடைய விரோதியானது அனாதியாக இருக்கக்கூடிய கர்மா. வந்து கலாச்சு தத் விரோதிச்ச அநாதி கர்மம், இதுக்கு விரோதியா இருக்கிறது தொன்று தொட்டு இருக்கக்கூடிய கர்மா. தன் நிவர்த்தனம் ச உக்தம் பகவத் பிரபத்தி மூலம் அசங்காதி, அதுக்கு நிவர்த்தனம் எது, வழி என்னன்னு கேட்டா பகவான அடையிறது தான் வந்து அதுக்கு அசங்காதி. இவ்வளோ நிற்கிறது அப்படியே அது புஸ்தகத்தை பார்க்குறேன். அசங்காஜின் அப்படியே பிளாங்காக நிற்கிறது. வேறு புஸ்தகம் பார்க்காம வந்துட்டேன், அடுத்த புஸ்தகத்தை பார்த்து வரேன் அடுத்த கிளாஸில். எத்கத்வா புனகான நிவர்த்தந்தே, எதை அடைந்து மறுபடியும் வருவதில்லை. தத் பரமம் தாம பரம் ஜோதி, அந்த இடம் தாம ஜோதி அர்த்தம் உண்டு. மம மதியம் விபூதி பூதோ மமான்ற இத்தியர்த்தா, அது என்ன கேட்டால் அந்த ஆத்மஸ்வரூபம் வச்சுக்கலாம், அந்த இடம் இருக்குல்லையே அது என்ன சேர்ந்தது. ஏன்னா ஜீவாத்மான்றவன் பரமாத்மாவுக்கு அம்சமாக சொல்லப்படுறான், அதனால் என்ன சேர்ந்தது. ஆதித்யாதீனாவது பிரகாசகத்தின தசிய பரமத்வம், சூரியனும் பிரகாசப்படுத்துறது. இப்போ நம்ம ஏன் எப்படி சூரியனை பார்த்து தெரிஞ்சுக்கிறோம்னு சொன்னால், ஒரு ஒரு ரீசன் வந்து சூரியனை பார்க்கறது நம்ம வெளிச்சம் தேவையில்லைன்னு சொல்கிறோம். ஆனாலும் சூரியனை அப்போ ஞானத்துக்கு சூரியன் விஷயமா இருக்கு. அப்ப ஞானத்தினுடைய சக்தி தான் அந்த சூரியனையும் பிரகாசிக்க செய்கிறதுன்னு இதுக்கு தாத்பரியம். அதான் ஆதித்யாதீனாமல் பிரகாசகத்திலிருந்து சத்திய பரமர்த்தம். ஆதித்யானிகி ஜோதிகம் செய் ஞான ஜோதிஷா பிரகாசகாணி, ஞானஞமிகி சர்வச பிரகாசகம். ஆதித்யர் முதலிய ஜோதி அந்த ஜோதிஷ எல்லாம் ஞானத்தை வந்து பிரகாசிக்க செய்யாது. இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் சட்டிலான விஷயம். என்னன்னா, நாம் இப்போ ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறோம். இப்போ இந்த இடத்துல பை இருக்கு. பையன்றது ஞானத்துக்கு விஷயம். இது ஒரு பையை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்போ இந்த பை எனக்கு தெரியுன்ற ஒரு அவேர்னஸ் நமக்கு இருக்கா இல்லையா? இப்போ இந்த ஞானத்துக்கு நாம் எப்படி தெரிஞ்சிடணும்? இப்போ இது பை இருக்கு நம்ம தெரிஞ்சிடணும். இது ஒரு பை அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது ஒரு பை, இது வந்து ஞானத்துடைய ஒரு ஆக்காரம். இது ஒரு பையன்றது ஞானத்துடைய ஆக்காரம். அது நமக்கு தோன்றதா இல்லையா? இது ஒரு பையன்னு இப்போ அது எப்படி தோணுச்சு இப்போ நமக்கு? அப்படி இதுதான் பிரகாசகம்ன்ற வார்த்தைக்கு அர்த்தம். அப்படின்னா இப்போ தோன்றதுன்னு சொன்னால், லௌகிகமாக பார்த்தோம்னா நமக்கு ஒரு விஷயம் தெரியணும்னு சொன்னாலே பொதுவாக என்ன விவகாரம்னு லைட்டு போகணும். லைட் எல்லாம் தெரியாது. இப்போ பேகை பார்க்கறதுக்கான லைட் வேணும்னு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் இது ஒரு பையன் ஒரு ஒரு ஆக்காரம் இருக்கு இல்லையா, அந்த தாட் இருக்கு இல்லையா, அந்த தாட்டை ஏதாவது பிரகாசிக்கிறதா, வேற ஏதாவது சொல்றதா? இது ஒரு பையன்றத நான் இது மூலமா தெரிஞ்சுட்டேன் நம்ம சொல்ல போறது இல்லை. இது ஒரு பையன்ற ஆட்டோமேட்டிக்காக நமக்கு தெரியுது. அதுதான் அந்த ஞானத்துடைய சுபாவம். அது என்ன பண்ணுதுன்னா தான் இருக்கிறத தானே காட்டுறது. இன்னொரு விஷயத்தை கொண்டு தெரிஞ்சுக்கிற அவசியம் இல்லை. அதான் அப்ப சூரியன்றதும் பார்த்தோம்னா ஞானம்தான் அதை பிரகாசிச்சு காட்டுறதே ஒழிய சூரியனால் நமக்கு ஞானம் தோன்றல. அப்ப மொத்தத்தையும் பிரகாசிக்கக்கூடியது ஞானம்தான். ஞானமேவகி சர்வசிய பிரகாசகம்னு இது இதெல்லாம் சிந்தனை பண்ணோம், லேசெல்லாம் புரியாது. உட்காந்து சிந்தனை பண்ணாது உள்ளுக்குள்ள போகும். ஏன்னா நமக்கு ஒரு தாட் எண்ணம் இருக்கா இல்லையா? இல்லை இப்படி வச்சுப்போம், ஒரு எண்ணம் தோன்றது நமக்கு. இப்போ இது ஒரு எண்ணம், இது எனக்கு தோன்றது. நம்ம ஏதாவது நம்ம திருப்பியும் அதை பற்றி சிந்தனை பண்ணிருக்கோமா? இப்போ உட்காந்துருக்கோம், வெறுமை ஏதோ ஒன்று தோன்றது. இது எது எது எனக்கு தோணித்து? யார் வந்து இப்போ எனக்கு சொல்லி கொடுத்தா நம்ம சொல்கிறது இல்லையே. இயல்பாகவே அந்த எண்ணமானது நமக்கு தோணுச்சு, அது நமக்கு காட்டும். அது மாதிரி அந்த ஞானம். அப்போ அந்த ஞானம் தான் எல்லாத்துக்கும் மூலம். மொத்த லோகத்தையும் பிரகாசிக்கிறது அந்த ஞானம் தானே ஒழிய சூரியன்றது ஜஸ்ட் பார்ட் ஆஃப் இட். சூரியனுடைய வேலை என்னன்னா பந்ததையில் இருக்குச்சே நமக்கு சில விஷயங்கள், நம்மளை காட்டில் எக்ஸ்டர்னலாக இருக்கக்கூடிய விஷயங்கள், ஞானத்துக்கு புறம் வெளியில் இருக்கக்கூடிய விஷயத்த தமஸ் மறைச்சிருந்தா அந்த தமசை போக்கி அதை நம்ம பிரகாசப்படுத்துறதுன்னு. அதான் இப்போ விசாரம் இருக்கு. பிரத்யக்ஷம் எப்படி ஏற்படுறதுன்னு கேட்டால் பிரத்யக்ஷமானது ஞானத்தில் தான் ஏற்படுறது. இப்போ சூரியனில் என்ன பண்ணுறதுன்னு கேட்டால் அது ஏற்படாமல் இருக்கக்கூடிய அந்த தமசை போக்குறது. அதான் குருவினுடைய வேலை என்னன்னு கேட்டால் அந்தகாரத்தை போக்குறது அவனோட முக்கியமான வேலை. ஞானமானது தானே பாதிக்கிறது. ஆனா அந்த ஞானத்தினால ஏற்படாம இருக்க காரணங்களை அவர் போக்குறார். அதான் குருகுன்ற சப்தத்துக்கு அர்த்தம். குணா அந்தகாரம், குணா போக்குறது. இல்லாட்டி இப்ப அர்த்தமா முடியாது. குரு வந்து ஞானத்தை ஏற்படுத்துறாருன்னு கேட்டா குருவோட ரோல் என்னன்னா அந்த ஞானம் தோன்றதுக்கு ஃபெசிலிட்டேட் பண்றது. அப்ப அந்த ஞானம் எதுக்கு தோன்றாம இருக்கிறது காரணமா இருக்கிற அந்த காரணத்தை தமச அல்லது கர்ம கூட்டத்தை பகவான் போக்குறியா? ஏன்னா நம்ம ஞான சொரூபம் நமக்கு பகவான் நம்ம சிருஷ்டி பண்ணச்சு, நம்ம சிருஷ்டியிலேயே நம்ம ஞானத்தோட தான் இருக்கும். அது ரொம்ப விசித்திரமான ஒரு இது. பகவான் நமக்கு ஞானத்தை உண்டு பண்ணல. இந்த ஜீவாத்மா இருக்கிறதுலேருந்தே ஞான சுரூபியாக தான் இருந்துருக்கான். அதான் அந்த அதில் ஒரு ஸ்பெஷாலிட்டி. மமைவாம்சோ ஜீவலோகே ஜீவபூத சனாதன மனஷ்டானி இந்திரியாணி பிரகிருதி ஸ்தானி கஷதி. ஏழாவது பதிவது மமைவாம்சக ஜீவலோகே, என்னுடைய அம்சமாகவே இந்த ஜீவலோகத்துல இந்த ஜீவ பூதல் இருக்கானே சனாதனக தொண்டு தொட்டு இருக்கான். அவன் என்ன பண்றான் அப்படின்னா சில விஷயங்களை இழுத்துட்டு போறான் போற இடத்துக்கெல்லாம். அது என்னன்னு கேட்டா மனஷ்டானி இந்திரியாணி, மனசோட கூட ஆறு இந்திரியங்கள், இந்த பிரகிருதியில இருக்கக்கூடிய இந்த ஆறு இந்திரியங்களை இழுத்துட்டு போறான். அதாவது சரீரத்தோட எப்பயும் இந்த இந்திரியங்கள் மனசுலாம் ஆத்மாவோட சேர்ந்து எப்பயுமே இருக்கும். ஸ்தூல சரீரம் போனா கூட சூக்ஷ்ம சரீரமானது இருக்கும்னு தாத்பரியமானது. இத்தம் இப்படி உக்த சுரூபா சொல்லப்பட்ட சுரூபத்தை உடைய சனாதனக மம அம்சையேவ சன்னு, எப்பயும் இருக்கக்கூடிய என்னுடைய அம்சமா இருந்தது. கஷ்டித்து அநாதி கர்ம ரூப அவித்யாவேஷன திரோஹித சுரூபா, ஒரு ஜீவாத்மா என்ன பண்றான் கேட்டா அநாதி கர்ம பிகினிங்கே இல்லாத ஒரு கர்மா ரூபமா இருக்கக்கூடிய அவித்யா அஜானம் வேஷ்டன, வேஷ்டான் பண்றதுனா சுத்துறது, அதாவது வேஷ்டின்னு பேர். வேஷ்டின் பேரே வந்து சுத்துறோம் நம்ம அதை போட்டோம், அதாவது வேஷ்டினே பேர் ஆபரணம் பண்றது. பரிவேஷ்டனம் பரிவட்டம் சொல்றா இல்லையா, பரிவட்டம் சம்ஸ்கிருத வார்த்தை, பரிவேஷ்டனம் சுத்தி கட்டுறது. அப்ப திரோஹித சுரூபா, அதனால் மறைக்கப்பட்ட சுரூபத்தை உடைய ஜீவபூதா ஜீவன் ஜீவலோகே இந்த பூமியில வர்த்தமானஹா இருந்து கொண்டு தேவ மனுஷியாதி பிரகிருதி பரிணாம விசேஷ சரீரஸ்தானி, தேவன் மனுஷன் இத்தியாதியான பிரகிருத்தினுடைய பரிணாமத்தினால கிடைக்கக்கூடிய சரீரங்களை கொண்டு மனஷ்டான இந்திரியான கஷ்டதி, மனதோடு கூடிய ஆறு இந்திரியங்கள் மனசு மனசு ஆறாததுல அதை இழுத்து கொண்டு செல்கிறான். கஷ்டிச்ச பூர்வோக்த மார்க்கேன அஸ்யா அவித்யாயா அவித்யாயாக முக்தா ஸ்வேரூபேன அவதிஷ்டது. சில பேர் என்ன பண்றாங்கன்னா ஏதோ ஒரு உபாயத்தை அனுஷ்டானம் பண்ணி அல்லது பகவானை அடைஞ்சு முன்னாடி சொன்ன வகையில அந்த அவித்யாலேருந்து விடுபட்டு அவா என்ன பண்ணா கேட்டா கர்ம சம்பந்தமே இல்லாம அவள் ஒரிஜினல் நேச்சர்ல இருந்துட்டு இருக்கா அப்படியே. அதான் முக்தர்கள் ஜீவபூதஸ்து பத்தனா இருக்க என்ன பண்றாங்க கேட்டா அதிசங்குச்சித ஞானேஸ்வர்யா, ரொம்ப சுருங்கி போன ஞானம் அவனுடைய ஒரு லார்ட்ஷிப். ஏன் லார்ட்ஷிப்னா இந்த சரீரத்துக்கு யார் எஜமானு கேட்டா ஆத்மா தான் எஜமான. யார் இந்த சரீரத்துக்கு யாரோட கண்ட்ரோல் சரீரம் இருக்குன்னு கேட்டா ஆத்மா தான். ஆனா எப்போ அந்த ஆத்மா வந்து சரீரத்துக்கு எஜமானா இருக்குன்னு கேட்டா ஞானம் நிறைய இருந்தாதான். ஞானம் இல்லைன்னா கூட சரீரம் எஜமானன் ஆகிடும். அதுதான் கிருஷ்ணன் இந்த பரதனுடைய அர்த்தமே அதுதான். சரீரம் ஆத்மானு நத்திரம் விதின்னு ஸ்லோகம் இருக்கு. இந்த தேர் தான் சரீரம், இந்த தேர் சரீரம், குதிரைகள்லாம் இந்திரியங்கள், மனசு வந்து அந்த ரெயின்ஸ் பிரகிருஷ்யம் பெறதுக்கு, புத்தி வந்து தேரோட்டி, ஆத்மா வந்து பேசஞ்சர். அதில் இப்போ இந்த ஆத்மாவுக்கு ஞானம் பூர்ணமாக இருந்து புத்தி பிரதிஷ்டிதமாக இருந்தா அவன் மனசை கண்ட்ரோலில் வச்சுட்டு இந்த குதிரைகளை இழுத்து பிடிச்சான்னா தேரானது ஒரு பாதையில் ஒழுங்காக போகும். அப்போ ஆத்மா சொல்ல வகையில் தேர் போவான், இப்படி போ அப்படி போன்னு ஹி வில் பி இன் சார்ஜ். எப்போ ஞானம் குறைஞ்சு போயிருத்தோ புத்தி அது அப்போ வீக் ஆயிடுது. புத்தி வீக் ஆயிடுதுன்னு சொன்னா வச்சுக்கோங்க அப்போ இழுத்து பிடிக்க ஆள் இல்லை. அப்போ குதிரைகள்லாம் ஓடுற ஓட்டத்தில் அந்த இது பிரகிருஷ்யமும் ஓடும், தேரும் எங்கேயோ போயிட்டு இருக்கும், கடைசியில் ஆத்மாவுக்கு உடம்பு வந்து ஃப்ராக்சர் தான். அது மாதிரி என்ன பண்ணுறாருன்னா ஜீவபூதஸ்து அதிசங்குஜித ஞான ஐஸ்வர்யா, ரொம்ப குறைச்சலா இருக்கக்கூடிய ஞானம், சுருங்கி போன ஒரு ஞானம் இது இருந்துருக்கு. கர்ம லப்த பிரகிருதி பரிணாம விசேஷ ரூப சரீரஸ்தானாம். ஸோ கர்மா போன போக்கில் அவனுக்கு போயிட்டு இருக்க மாட்டுக்கு என்ன கிடைக்கிறதோ என்ன சரீரம் கிடைக்கிறதோ அண்ணால் நீர்ந்த ஆக்கையும் வழி உழல்வேன்னு நம்ம சொல்றது. முத முதல்ல சரீரம் கிடைச்சதோ அந்த சரீரத்தை கொண்டு என்ன பண்ணோமோ அப்படியே மாட்டுக்கு போயிட்டு இருக்க உழல்வேன் தான். இந்திரியானாம் மனசிஷ்டானாம் ஈஸ்வரா தானி கர்மான கர்ம அனுகுணம் இதஸ்ததா கஷதி. ஒரு ஈஸ்வரன் அந்த இடத்துல அவன் தான் ஈஸ்வரன், இந்த சரீரத்துக்கு அவன் லாடா இருந்துருக்கான். இந்த சரீரத்தை கொண்டு என்ன பண்ணும் இங்கே அங்கே இருந்துட்டு போயிட்டு இருக்கான், தனக்கு வேண்டிய விஷயங்களை அவன் சாதிச்சுட்டு இருக்கான். சரீரம் எதுக்கு இருக்குன்னு கேட்டா பேசிக்கா ஒரு ஆத்மா என்ன ஆசைப்படுறதோ கர்ம தசையில அதை அடையிறத சரீரமானது இருக்கு. ஆனா அந்த ஆசையே தப்பான ஆசைன்றதா உண்மை. ஆசையும் தோன்ற விஷயமே அது ஒரு முறையா இருக்கக்கூடிய ஆசை இல்லை, அது இந்த சரீரத்தினால ஏற்பட்ட ஒரு கண்டிஷன் தான். உண்மையில அது ஆசையே இல்லை. ஏன்னா ஜீவாத்மாவுக்கு எந்த விதமான ஆசையுமே கிடையாது, அது பரிபூர்ணமா இருக்கக்கூடிய ஒரு வஸ்து. அதுக்கு இருக்கக்கூடிய ஆனந்தமே ஆத்துக்குள்ளே இருக்கிறது தான், எங்கேயும் வெளில போகாம. அது தெரியாமல் இருந்தாலும் சுற்றிட்டு இருக்கு எங்கெங்கிலாமோ. இந்த கான்செப்டை எடுத்து தான் நிறைய பேர் இங்கிலீஷில் ஒரு நாவல் இருக்கு படிங்க, த ஆல்கெமிஸ்ட் நாவல் இருக்கு. ஆத்தர் பேர் மறந்து வேண்டும். சவுத் பிரேசிலியன் சவுத் அமெரிக்கா நாளுக்கு மஸ்ட் நாவல் பாலோ கோயில்கோ, பாலோ கோயில்கோன்னு படிங்க எழுதியிருப்பான். ஒரு ஷெப்பர்டு பாய் என்ன பண்ணுவான்னா, அவன் யூஸ்வலாக மாடு மேய்ச்சிருக்கான் இடத்துல, அவன் போய் ரெஸ்ட் எடுக்கிறான் இடத்துல, அந்த இடத்துல தான் பெரிய புதையிலே இருக்கு. அது தெரியாமல் அவன் என்ன பண்ணுறான், பெரிய பணக்காரன் சொல்லி ஊரெல்லாம் சுற்றிட்டு கடைசியில் வந்து பார்த்தா அங்கேயே புதையல் இருக்கு. இதே கான்செப்ட் தான் நமக்கு, எங்கேயும் போகாமல் ஆத்திரே உட்காந்துக்கிற சௌக்கியம் நமக்கு தெரியல, இங்கே போகலாம் அங்கே போகலாம் அப்படின்னு தோன்றது. இந்த அத்திவரதர் இருக்கிற கரெக்டாக பார்த்தா தான் தோன்றது எனக்கு, போய் சேவிக்கணுமானே டவுட் வருது. இவ்வளோ கூட்டம் போய் லட்சம் பேர் போய் மோதிட்டு என்ன சேவிக்க தான் முடியுமா? இல்லை அதுக்கு பதிலாக டிவியில் ரிலே பண்ணுறான். இதை பார்த்துட்டு இங்கேயே உட்காந்துலாம் அதான் சோக்கியம்னு தோன்றது. எவ்வளோ கியூவில் இருக்கணும் தெரியல. இப்போ இதெல்லாம் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்குன்னு உலகம் முழுக்க அவ்வளோ அமெரிக்காலேருந்து ஹாலிடேஸில் இப்போ போட்டுன்னு வந்து எல்லாம் வந்துட்டு இருக்கா, அந்த மாதிரி இருக்கு. சரீரம் எதவாப்னோதி எச்சா பித்ராவதீஸ்வர விஹீத்வைதன சம்யாதி வாயுர் கந்தா நிவாசையாது. என்ன பண்ணுறான் இப்போ, என்னென்ன சரீரத்துக்கு எதெல்லாம் கிடைக்கிறதோ, எந்த சரீரத்தை எடுத்துக்கிறானோ, எது சரீரம் அவாப்னோதி, அப்புறம் அங்கேருந்து கலம்பச்சியம் என்ன பண்ணுறான், கூடவே இவைகள்லாம் எடுத்துகிட்டே போகிறான்னு அர்த்தம். அதான் நம்ம பார்த்தோம் வச்சுக்கோங்க, ஜீவா நம்ம சம்பிரதாயத்தில் சனாதன தர்மத்தில் எந்த ஒரு இந்தியாவில் எங்கே வேணால் பாருங்கோ, ஞானமே இல்லாட்டி கூட அவனை போய் கேட்டா, எதோட பையன் ஒரு வாட்ச்மேன் கேட்டா சொன்னா எங்க அம்மா அப்பா எல்லாம் மேல போயிட்டா. சோ அந்த ஒரு கான்செப்ட் இருக்கு, மேல போயிட்டா அப்படின்னா கண்டிப்பா சரீரத்தை விட்டு ஆத்மா வெளில போயிடுறது என்ன இருக்கும். அப்படி போச்சு என்ன பண்றதுன்னு கேட்டாது, இவைகள்லாம் இழுத்துட்டே போறது இந்த மனசு இந்திரியங்கள் தான். ஏன் அப்படி ஒத்துக்கணும்னு சொன்னா, இந்த சம்ஸ்காரங்கள்லாம் இப்ப ஆத்மால ஏற்படாது, ஏன்னா ஆத்மா வந்து கிறிஸ்டியனா இருக்கக்கூடிய விஷயம். அப்ப சம்ஸ்காரங்கள்லாம் மன சம்பந்தப்பட்ட யூனிட்ல தான் ஏற்படணும். அதனால என்னன்னா, அந்த பாஸ் எப்பயும் கூட இருந்துட்டே இருக்கு. எப்படி ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு, வாயு கந்தானு இவ ஆசையாது. ஒரு பூவிலேருந்து காற்று வாசனையை கொண்டு வருது. பெரிய விசாரம் இது, வாசனையை மட்டும் பூவிலேருந்து கொண்டு வர முடியுமா? வாசனையை மட்டும் பூவிலேருந்து கொண்டு வர முடியுமா கேட்டால் கொண்டு வர முடியாது. அது என்ன பண்ணுறதுன்னு கேட்டால், அந்த பூவிலே நமக்கு தெரியாத சட்டில அந்த திரவியத்தையும் கொண்டு வருது. அந்த பூவில் இருக்கிற பாகங்களே ரொம்ப மெலிதாக இருக்கக்கூடிய பாகங்களே காற்று வருது. ஏன்னா வாசனையை பூவிலேருந்து பிரிக்க முடியாது, வாசனை பூவோட நாசமாறுது, பூவோட உண்டாருது. அது மாதிரி கொண்ட எது சரீரம் அவாப்னோதி எஸ்மாத சரீராத்து உட்காமதி, எந்த சரீரத்தை அடையிறதோ எந்த சரீரத்திலிருந்து கிளம்புறதோ, தத்ர அயம் இந்திரியானாம் ஈஸ்வரா, இந்த இந்திரியங்களுக்காக தலைவராக்கக்கூடிய ஏதானி இந்திரியானி பூத சூக்மைகி சக கிரீதோ சந்யாதி. இந்த இந்திரியங்களோட கூட சில சூக்ம பூதம், பூத சூக்மம்னா சில விஷயங்களும் கூட இருக்கும். அதாவது நமக்கு நம்ம பார்க்குற சரீரம் ஒன்று, இந்த சரீரத்துக்குள்ள ஒரு புரோட்டோடைப் ஒன்று இருக்கு, அது எல்லாத்தினுடைய இது. ஒரு நிமிஷம், சூக்மமாக சரீரம் இருக்கு, புரோட்டோடைப் இருக்கு, அதுக்குள்ளே எல்லாமே வஸ்துக்களும் இருக்கு. அப்போ அந்த ஆத்மா வந்து என்ன பண்ணுங்க கேட்டால், சரீரத்துல வெளில போச்சு, அதெல்லாம் எடுத்துட்டு தான் போடுது. ஆத்மா மாத்திரம் போகாது, மோட்சத்துக்கு போச்சே மட்டும்தான் ஆத்மா தனியாக போகும். மிச்ச சமயத்துல என்ன பண்ணணும் கேட்டா, இந்திரியங்கள் மனசு எல்லாம் கூட போகும் வெளில போச்சு. சக கிரகித்வா சம்யாதி, எல்லாம் எடுத்துட்டு போறது. வாயு கந்தானே ஆசையா, எக்ஸாம்பிள் வந்து எப்படி காற்றானது அந்த நறுமணத்தை ஆசையம்னா அதோட இருப்பிடம், இருப்பிடத்துல எப்படி எடுத்துட்டு போறதோ, யதா வாயு எப்படி காற்றானது, சிரச்சந்தன கஸ்தூரி காதி ஆசையாது. சக்னா மாலை, சந்தனம் கஸ்தூரி இவைகள் போன்ற அந்தந்த இடத்துல இருந்து தானாத்து சூக்ம அவயவைகி சக கந்தான் கிரகித்வா, வெறும் ஸ்மெல் எடுத்துட்டு போக முடியாது. அப்ப இந்த வஸ்துக்களுக்கு மாலை இருக்கு, பூ இருக்கு, சந்தனம் இருக்கோ, அவைகளின் சூக்மமான வஸ்துக்களையும் கொண்டு வருது. அது அந்நத்தை சம்யாதி தத்வதித்த, அந்த சூக்ம பாகங்களை கொண்டுதான் அந்த காற்றானது அந்த கந்தத்தை எடுத்துட்டு போக முடியும். அது மாதிரி ஆத்மாவை என்ன பண்ணுறதுன்னு கேட்டால், இங்கேருந்து கிளம்பச்சே அந்த சூக்மமாக இருக்கக்கூடிய வஸ்துக்களை எடுத்துட்டு போகிறது, ஸ்தூலமாக இருக்கக்கூடிய சரீரமானது போயிடுறது. அதான் இயற்கை எதுனால போடுறான், இயற்கை எதுனால போடுறான். சம்ஸ்கிருதத்திலே பஞ்சத்துவம் கதகான் இருக்கு, பஞ்சத்துவம்னா அந்த இந்த நிச்சயம் சூக்மமான விஷயங்கள்லாம் போயிட்டு வச்சுக்கோங்க, எல்லாம் அந்த ஃபைவ் எலிமெண்ட்ஸ் தான், அந்த இது அந்த எலிமெண்ட்ஸில் போய் சேர்ந்துடும். காணி குணக தானி இந்திரியாணி சேர்த்து அகித்தியாக என்னென்ன இந்திரியங்கள்னு எக்ஸ்பிளைன் பண்றார். ஸ்ரோத்ரம் சக்ஷுஹு ஸ்பர்ஷனம் ரசனம் கிரகணம் ஏவச்ச அதிஷ்டாய மனச்சாயம் விஷயான் உபசேவத்தே. காது, கண்ணு, தொகு, சென்ஸ் ஆஃப் டச், அப்புறமா வந்து நாக்கு, அப்புறம் மூக்கு, இதெல்லாம் என்ன பண்றது, மனசானது எல்லாத்திலையும் அதிஷ்டாய மனச்சாயம், மனசு இந்த ஆறுத்தையும் ஆறு இந்திரியங்களையும் ஆத்மாவானது ரூல் பண்றது. ரூல் பண்ண என்ன பண்றது கேட்டா விஷயங்களை அனுபவிக்கிறது. ஏதானி மனசஷ்டானி இந்திரியானி, மனதோடு கூட ஆறு இந்திரியங்கள் இருக்கு இல்லையா, அதிஷ்டாய அதிஷ்டானம்னாலே நல்லா பெசைட் ஒர்க் பண்றது. அப்படி பண்ணிட்டு ஸ்வஸ்வ விஷய விருத்தி அனுகுணானி பிரித்துவா, அந்தந்த விஷயம் அந்தந்த அது அதுக்கு ஒரு விஷயம் உண்டு, அந்த விஷயத்தெல்லாம் சாதிச்சுண்டு தான் சப்தாதின் விஷயான உபசைவத்தை உபகுந்தே, அந்தந்த விஷயங்களை என்ஜாய் பண்றது ஜீவாத்மா. உத்கிராமந்தம் சுத்தம் வாபி குஞ்சானம் வா குணான்விதம் இமூடானு பஷ்யந்தி பஷ்யந்தி ஞான சக்ஷுஹா. இப்ப சொல்ற யார் இதை தெரிஞ்சுக்கிறா யார் தெரிஞ்சுக்க மாட்டா. உத்கிராமந்தம் சுத்தம் வாபி குஞ்சானம் வா குணான்விதம் விமூடானு பஷ்யந்தி, ரெண்டு பேரும் சொல்றார் ஞான சக்ஷுஷா பஷ்யந்தி விமூடாக ந அனுபஷ்யந்தி. ஞானத்தையே கண்களாக கொண்டு பார்ப்பவர்கள், இந்த மாம்ச கண்ணை கொண்டு பார்க்காம ஞானம்ன்ற கண்ணை கொண்டு பார்ப்பவர்கள் பார்க்கிறார்கள். எதை பார்க்கிறார்கள், நான் வேற இந்த சரீரம் வேற. ஆனா அப்படி இல்லாதவா இந்த மாம்ச கண்ணை கொண்டு பார்க்கிறவர்கள் ந அனுபஷ்யந்தி. எப்போ இதுல இதுல இருந்தாலும் சரி விட்டு போனாலும் சரி போகம் போகிச்சிருந்தாலும் சரி எப்ப இருந்தாலும் பண்ண முடியாதுன்னு போட்டுட்டார். ஏவம் குணாமிதம், இப்படி குணங்களோட கூடி இருக்கக்கூடிய என்னது, தத்வாதி குணமய பிரகிருதி பரிணாம விசேஷ மனுஷத்வாதி. தத்துவம் முதலிய குணங்கள் இருக்கணும், அது பிரகிருதியினுடைய பரிணாமத்தினால் இருக்கக்கூடிய மனுஷாதி ஆகாரங்கள். சம்ஸ்தான பிண்ட சம்ஸ்பிருஷ்டம் பிண்ட விசேஷாது உத்கிராமந்தம், அவயவங்களோட கூடி இருக்கக்கூடிய இந்த பிண்டம், பிண்டம்னா அந்த சரீரம், இந்த ஒரு இது ஒரு அவயவம் இருக்கணும், அது அதனுடைய சம்சிருஷ்டம் பிண்ட விசேஷாது உத்கிராமந்தம், இவர்களோட கூடி இருக்கக்கூடிய ஒரு ஆகாரம் அதிலிருந்து உத்கிராமந்தம் வெளியே போச்சேவும் பிண்ட விசேஷ அவஸ்தம் வா. பிண்டம்னு சொன்னா நம்ம தெரியும், பிண்டம்னா ஒரு ஒரு ஒரு ஸ்டப்னு வச்சுப்போம், அந்த இந்த சரீரத்தை தான் பிண்டம் சொல்றாரு. பிண்ட விசேஷ அவஸ்தம் வா, அதுல இருந்தாலும் கூட உத்கிராமந்தம் தான் வெளில போனாலும் சரி இருந்தாலும் சரி குணமயான் விஷயான் குஞ்சானகவா கதாச்சித்து, அப்படி குணமயமா இருக்கக்கூடிய விஷயங்களை சாப்பிட்டு இருந்தாலோ அனுபவிச்சுட்டு இருந்தாலோ கதாச்சித் அபி, எப்பவுமே பிரகிருதி பரிணாம விசேஷ மனுஷத்வாதி பிண்டாத்து விலட்சணம் ஞானைக்கா ஞானைக்க ஆகாரம் இமூடாக நான் அனுபஷந்தி. இந்த ஜீவாத்மா இதை காட்டில விலட்சணமா இருந்துருக்கு, ஞான ஏக ஆகாரமா இருந்துருக்கு, ஆனா மூடர்கள் அதை அறிந்து கொள்வதில்லை. இம்மூடாக மனுஷத்வாதி பிண்டாத்ம அபிமானிதா, எப்பயுமே நம்ம என்ன பண்றோம் கேட்டா மூடாகனா வேற யாரும் இல்லை நம்ம தான், நமக்கு எப்பயுமே என்ன தோடுறது கேட்டா சரீரத்தை விட்டு நம்மளால ஒரு சமயம் நம்மளை நினைச்சு பார்க்கவே முடியாது. நம்ம எப்ப நினைச்சாலும் நம்ம என்ன பண்றோம், அதான் பழைய ஆல்பத்துல எடுத்து பார்த்துட்டே இருக்கோம், சின்ன வயசுல இப்படி இருந்தேன், கல்யாணத்தை போது இப்படி இருந்தேன் போட்டுட்டே இருக்கோம். ஆனால் நமக்கு இந்த சரீரத்தை பார்க்க பார்க்க நமக்கு ஆசை, ஏன்னா நாம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு சரீரம் தான் இந்த யூனிட் தான். ஆனா ஞான சக்ஷுஷஹாது, ஞானத்தையே கண்களாக உடையவர்கள் பிண்டாத்ம விவேக விஷய ஞானவந்த, இந்த பிண்டம் வேற ஆத்மா வேறன்ற ஒரு விவேக ஞானத்தை உடையவர்கள் சர்வாவஸ்தம் அபி, அவா கிளம்பினாலும் இருந்தாலும் இதே அவஸ்தைகள் அவளுக்கு உண்டு, போக போகிச்சிருந்தாலும் அவன் என்ன பண்றான் கேட்டா ஏனம் விவிக்தாக்காரம் ஏவ பஷ்யந்தி, இப்படி இந்த பிரிஞ்சு இருக்கக்கூடிய ஆத்மா ஆனா அவளுக்கு சரீரத்துல இருக்கிறதுக்கு சரீரத்தில் பண்ணக்கூடிய வேலைகள்லாம் அவளுக்கு உண்டு, என்ன பண்ணிட்டு இருந்தாலும் அவளுக்கு அவளுடைய ஞானமானது ஆத்மாவே பிரதிஷ்டிதமா இருக்கு, சரீரத்தை அவ கண்டுக்கிறது இல்லைன்னு தாற்பயமா இருக்கு. இந்த பத்தாவது சகோதரனுடைய அர்த்தம் அடுத்த கருத்து பதினொன்னுல ஆரம்பிச்சு இப்ப சாப்டர் முடிச்சிடலாம். கவிதார்க்கிகசம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.